श्रीमान वेंकटनाथार्य कविता के केसरी वेदांतिक ध्यानम அடைபவர் தீவனை மாற்றி அருள் தரும் தோப்புலையாம் இருதரும் பிறவி கடல் தன்னில் அமிழ்ந்த என்னை தடையற பாசங்கழற்றி நீ தாரினை காணும் வண்ணம் உடையவனே அருளாய் உணர்ந்தார் தங்கள் கற்பகமே. அடைபவர் தீவனை மாற்றி அருள் தரும் தோப்புலையா. இப்படி சுவாமி தேசிகன் திருவடி வாரத்தில் பிரபத்திய பண்ணிக்கணும், அவரது தியானத்தை ஹிருதயத்தில் வச்சுட்டோம்னா அப்படி மோட்சத்துக்கு ஹேதுவாக பலன்கள்லாம் கிடைக்கும், புத்தியும் அபிவிருத்தி அடையன்னு ஒவ்வொரு பாசத்தில் அப்படியே வரதாச்சாரியார் சாதிச்சுட்டே வர்றார். அந்த ரீதியில் அடைபவர் தீவினை மாற்றி அருள் தரும் தோப்புலையான் அப்படி சுவாமி தேசிகன் திருவடி வாரத்தை சரணடைஞ்சோம்னா என்ன ஆறுது அப்படின்னா கடையறப்பாசம் கழற்றி அப்படி எல்லா பாவங்களையும் பிராரத கர்மா சஞ்சித கர்மா என்றுதான் அந்த கர்மாக்கள் இல்லையா, எல்லாவற்றையும் தீயினில் தூசாகும்னு ஆண்டால் சாதிப்பது போல் அப்படி எல்லாத்தையும் போக்கி பிராரத கர்மாவில் இந்த பிறவி அது உஜ்ஜீவதற்கான உண்டான கர்மங்களை அதிலும் எந்த அளவுக்கு அதை நமக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் எம்பெருமான் சரணடைஞ்சிட்டா எப்படி பண்றான் அப்படின்னா, கை உடைஞ்சு போகணுங்கிற ஒரு ஸ்திதி தலையில எழுதியிருக்கான் அப்படின்னா கை உடையாது, கை இடிச்சுக்கும், வலி ரெண்டு நாளைக்கு நாலு நாளைக்கு இருக்கும், இங்கேருந்து டாக்டர்கிட்ட போவோம் சொல்லுவான் இல்ல ஸ்கேன் பண்ணணும், ஸ்கேன் பண்ணாதான் தெரியும் அப்படிமா, சரி இப்பயே பண்ணிடுவாங்களே அப்படின்னா இல்ல இல்ல அதுக்கு ஸ்டாஃப் இல்ல, அவ லீவ்ல போயிருக்க ரெண்டு நாள் ஆகும் வர்றதுக்கு அப்படின்னு, இல்ல வேற எதுலயும் பண்ணிட்டு வந்துடலாமா அப்படின்னா அது உங்க இஷ்டம், அது சரியா ஸ்கேன் ஆகலன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல அதுவும் சொல்லுவேன். ஸ்கேன் எப்படி பண்ணாலும் ஒண்ணுதான், ஜெராஸ் கரையில எங்க ஜெராஸ் எடுத்தாலும் ஒன்னாதான் இருக்க போறது. இவர் என்ன ஸ்பெசிபிகேஷன் டாக்டர் எழுதி கொடுக்கிறாரோ அதை எடுத்து தர போற. அது எப்பேற்பட்ட ஞானியா இருந்தாலும் டாக்டர்கிட்ட போனா ஒன்னும் பண்ண முடியாது, நீ தாராளமா எடுத்துக்கோங்க, நாளைக்கு அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது அப்படின்பா. என்னப்பா ட்ரீட்மெண்ட் இங்க இருந்துட்டானோ வேற வழி, அந்த ரெண்டு நாள் பயத்திலேயே உட்கார்ந்துட்டு இருப்போம், ஜாக்கிரதையா பாத்துக்கோ கை அப்படின்பா, ஜாக்கிரதையா பார்த்துட்டு இருப்போம், இன்னும் கொஞ்சம் ரொம்ப பயப்படுறவாள் இருந்தா போதும், இல்ல ஐசியூல அட்மிட் பண்ணுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு, எந்த விதமான பாதிப்பும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம், உள்ளே விட மாட்டான், உள்ளே விட மாட்டான், பார்க்க விட மாட்டான், அது டோசேஜ் வேற சாப்பிட சாப்பிட சாப்பிட என்னன்னா ட்ரக்ஸ் மாதிரி இருக்கும், அது கண்ணையை திறக்க வராது, வெளியேந்து பார்த்தா பயமா இருக்கும், எப்ப பார்த்தாலும் தூக்கிட்டு இருப்பான், வேற ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான ஆகாரத்தை கொடுத்துருப்பான், வெளியேந்து பார்த்தோம்னா நமக்கு எப்படி இருக்கும், பயம் வயத்த கலக்கும், நடாது ஒரு கை உடஞ்சதுன்னு சொல்லி தானே அட்மிட் பண்ணோம், இப்படி யாருது அப்படின்னு. ரெண்டு நாள் ஆகிறதுக்கு அப்புறம் ஸ்டாஃப் வந்துடுவார், ஸ்டாஃப் வந்தவொடனே ஸ்கேன் பண்ணிட்டு, ஒன்றும் இல்லை ஒரு மினி கிராக்கு தான், ஒரு ஒரு மாசம் கட்டு போட்டால் தானே சரியா போடும். இதே பக்கத்தில் தெருமுனையில் இருக்க டாக்டர்கிட்ட போனா நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ரொம்ப வயிற்று தூக்காதங்கோ, ஜாக்கிரதையா இருங்கோ, அப்படியே இருந்தேன்னா ஒரு வாரத்தில் தானே சரியா போடும், மாத்திரை கூட சாப்பிட வேண்டாங்கிற ஒரு ஸ்திதிய நம்ம என்ன பண்ணுவோம், எதுக்கும் ஒரு பெரிய டாக்டரா பெரிய ஹாஸ்பிட்டலா போய் பார்ப்போம்னு பார்த்தோம்னா இதுதான் நடக்கும். அது என்னன்னா பிராரத்தம் அனுபவிக்கணும்னு இருக்குல்ல, கை உடையணும்னு இருக்கு, நம்மளோ பிரபதி பண்ணியாச்சு, எம்பெருமான் காப்பாத்தியானோ, என்ன பண்ணுவான் அந்த பயத்தை மட்டும் கொடுப்பானா, பயத்தை கொடுத்துட்டு ரெண்டு நாள் பயத்தை கொடுத்துட்டு மூணாவது நாள் விட்டுருவான். இதுதான் பெரியவா எல்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா அதுலேருந்தும் தப்பிப்பா, எப்படி தப்பிப்பா அப்படின்னா எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் பிராணனே போனா போறது, எதுக்கு இதுக்காக போய் ஹாஸ்பிட்டல்லையும் போவானே, வேண்டாம் அந்த கிரகச்சாரம் வேண்டாம், இவங்க போனா நல்லா சுகிருதமா நல்லா இருக்கலாமே அப்படின்னு ரொம்ப பிரார்த்திக்கிறது, அதெல்லாம் ஆட்டம்ண்ணா, அதெல்லாம் அதெல்லாம் அங்க போய் அனாச்சாரம் கலக்க வேண்டாம், அப்படி ஒரு இது எனக்கு வேண்டாம், ஆகாரம் சாப்பிட முடியாது, அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, நான் இங்கேயே இருக்கேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ அது வந்து போதும் பாலம் பெரியவாள்லாம். அப்ப என்ன ஆறு, இதுவும் தொலைஞ்சு போயிருது. இந்த பயப்படாம இருந்தோம்னா எம்பெருமானே கதின்னு இருந்தோம்னா என்ன பண்றான், அதையும் ஒழிச்சு போடுறான். இது தானே ஒரு வாரத்தில் தானே சரியா போடுவான், அவளே கை மருந்து பண்ணிப்பான். டாக்டர்லாம் கொண்டு வேண்டாம், அவன் நேரம் வந்து காமிச்சாதான் மருந்து தருவேன் டாக்டர், அவன் ஏன் நேரம் காமிப்போம், நாலு நாள் என்ன தருவீங்கன்னா அஞ்சு நாள் கூடிட போறது தரையிடுவான், சரியா போடும். அந்த மாதிரி அடைபவர் தீவினை மாற்றி அருள் தரும் தூப்புலையா, அப்படி இரவு தரம் இப்பிறவி கடல் தன்னில் அமிழ்ந்த என்னை. இந்த பிறவி பெருங்கடல் இருக்கு, நீந்துவர் நீந்தார் வள்ளுவர் சொல்றார். அந்த மாதிரி யார் நீந்துவா யார் நீந்த மாட்டான்னு ஒரே வார்த்தை சொல்றார், இறைவனடி சேராத அவ்வளவுதான். அப்படின்னா யார் இறைவனடி சேர்ந்தவன் நீந்திருவான்னு அர்த்தம், அவ்வளவுதான். அந்த ரெண்டே குரல்ல ஒன்னு நெகட்டிவா சொல்ல இல்ல பாசிட்டிவா சொல்ல, அதுக்கேத்த மாதிரி அடுத்தது நமக்கு தெரிஞ்சு போறோம். இவ்வளவு பாவம் வரும் அப்படின்னா இது பண்ணா புண்ணியம்னா அது பண்ணாம இருந்தா பாவம் வருங்கிறது தெரிஞ்சு போறோம். அந்த மாதிரி சொல்லி தருவாராம். இடர்தரம் இப்பிறவி கடல் தண்ணில், இந்த பிறவி கடலுக்கே சம்சார சாகரம் எப்போதும் ஏதாவது ஒரு பாபத்தை பண்ணும்படியா தூண்டிண்டே இருக்குமா, அதுவும் இந்த கலியுகத்துல கேட்கவே வேண்டாம். எப்ப பார்த்தாலும் பாபமே பிரதானமா இருக்கு, நமக்கும் நல்ல மனசு இல்ல. அமிழ்ந்த எண்ணெய் அதுல நன்னா நன்னா நீந்தின்னு வேற வரேன், கழுத்தளவு ஜலத்துல இருந்துட்டு இருக்கேன் நான் இந்த சம்சார பந்தத்துல. கடையரப்பாசம் கழற்றின் தாளினை காணும் மண்ணும், இப்ப ஏற்பட்டதான இந்த சம்சார பந்தத்துல அந்த இருக்கிற ஆசைகள் அத்தனையும் துறந்து கடையரப்பாசம் கழற்றி அத்தனையும் துறந்து நின் தாளினை காணும் வண்ணம் உடையவனே அருளாய் உணர்ந்தார் தங்கள் கற்பகமே. அப்படி எம்பருவார் சுவாமி தேசியன் திருவடி வாரத்தில் சரணடைஞ்சிட்டோம்னா நின் தாளினை காணும் வண்ணம், அப்பொழுதுதான் நமக்கு தெரியுமா அந்த சுவாமி தேசிகனோட திருவடி எப்பேற்பட்டதான வசத்தியான திருவடி, சரணடைஞ்சோமே ரொம்ப கஷ்டமான இந்த சம்சார சாகரத்தை அப்படி கடந்து வந்துட்டோமே என்பதால உடையவனே அருளாய் உணர்ந்தார் தங்கள் கற்பகமே. உடையவனே அருளாய் ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம், ஒன்னு உடையவர் ஒத்தர் தான் பாஷ்யகாரர் தான், இத்தனைக்கும் இந்த சேத்தனர்கள் அத்தனை பேருக்கும் நல்வாழ்வு கொடுக்க ஒரே கதி எம்பெருமானார் ஒத்தர் ஒருவரே தான், வேற எம்பெருமான் கூட கிடையாது, எம்பெருமானாரே தான் எம்பெருமானார். அப்படி எம்பெருமானார் திருவடியை சமஞ்சிட்டோம்னா எம்பெருமான் பக்கத்தில் நின்றுட்டு இருப்பான், நம்ம எதிர்பார்க்கவே வேண்டாம். இந்த கபீர்தாசர் விருத்தாந்தத்தில் பார்த்தோம்னா அந்த மாதிரி எம்பெருமான் வாசல்ல வந்து நிற்பான், ரங்க விபூதி. அந்த உடையவனே அருளாய் உணர்ந்தார் தங்கள் கற்பகமே, அப்பேற்பட்டதான சுவாமி தேசியின் திருவடி வாரம் எப்பேற்பட்ட திருவடி வாரம், தங்கள் கற்பகமே. என்ன பண்ணா வழிபோக்கனாக ரொம்ப சிரமம் நடந்து ரொம்ப நேரம் ஆச்சு, யோ முடியலையே, ஒரு மரத்தடியில் உட்காந்து விசிராந்தி பண்ணிக்கிறான். விசிராந்தி பண்ணவனா அவனுக்கா நாக்கு வரட்டுறது, தாகம் தாங்கல, படுத்துட்டு இருக்கான், அசந்து தூங்கி போயிட்டான். தூக்கத்திலையும் இந்த டயர்னஸ் போல அப்படியே ரொம்ப மென்ன பிடிக்கிறது வந்து, ஐயோ இந்த க்ஷணம் ஒரு நிமிஷம் இந்த நாக்கு வறண்டு கிடக்கே ஜில்லுன்னு தீர்த்தம் கிடைச்சா பரவாயில்லையே அப்படிங்கிச்சு. யார் ஒருத்தர் வரான் அந்த பக்கம் வழி போக்க அவர் தீர்த்தம் கொடுக்கிறார், கற்கண்டு மாதிரி இணைக்கிறது, ஆஹா சௌக்கியம் சௌக்கியம், தீர்த்தம் சாட்டாச்சு தீர்த்தம் சாட்டாச்சு. திரும்பி தூங்குறான் உட்காந்துட்டு, மறுபடியும் கனவு. என்ன அப்படின்னா கை கால்லாம் வலிக்கு, தாங்கல நடந்து வந்தது, பெரிய கால்லாம் வெந்து போச்சு, யோ கால்லாம் வெந்து போச்சு, யாரும் பிடிச்சி விட்டா பரவாயில்லையே, நாலு பேர் நாலு ஸ்ரீ வந்தா தேவதா ஸ்ரீ அப்படியே பிடிச்சி விட்டுருக்கா, எல்லாம் விசிராந்தி ஆயிருது, உடம்பு சொஸ்தமாயிருது. அடுத்தது யோ பசிக்கிறது, ரொம்ப நேரமாச்சே சாப்பிட்டே, ரொம்ப நேரமாச்சே ரொம்ப பசிக்கிறது. நம்மளும் வந்து என்ன பான்புரி பேல்புரி அப்படின்னு வரிசையா நினைப்போம், அவன் அப்படி இல்லை, அவன் ஏதோ நல்ல போக்கியமா ஒரு சாப்பாடு கிடைச்சா பரவாயில்லையே, பஞ்சபட்ச பரிமாணத்தோடு ஒரு சாப்பாடு கிடைச்சா இப்ப எப்படி சௌக்கியமா, இந்த பசிக்கு எவ்வளவு சௌக்கியமா இருக்கும், நினைக்கிறதா நினைப்போம் நன்னா நினைப்போமே அப்படின்னு நினைக்கிறான் உட்காந்துட்டு தாராளமனசோட. நினைச்ச உடனே அவனுக்கு அந்த இடத்துலயே வாழை இலையில விதவிதமான அப்படி காய் எண்ணெய், கூட்டு எண்ணெய், விதவிதமா பச்சடி ஒன்னும் விடலையா, தொக்கு ஒரு ஸ்வீட்டு, ஒரு காரம், பட்சணம் எல்லாம் வந்து கொடுத்து எடுத்து சாப்பிடுறான். இது பார்த்த உடனே ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, யோஜனையா வரும், இருக்கிற பசிக்கு வந்ததும் வந்ததும் எடுத்து நல்லா சாப்பிட்டானா, நிறைய சாப்பிட்டான், இத்தனையும் சாப்பிட்டான், அப்பாடி எல்லா காலையும் போச்சு. நிம்மதியா திரும்பி படுத்துட்டான். படுத்துக்கிச்சே ஒரு யோஜனை வந்தது, இந்த காட்டுல படிச்சுட்டு இருக்கோமே, இந்த காட்டுல படுத்துட்டு இருக்கச்சே திடீர்னு சிங்கம் புலி வந்து அடிச்சு விடுத்துனா என்ன பண்றது அப்படின்னா, ஒரு பக்கம் சிங்கமா ஒரு பக்கம் புலியா. அது இத்தனை நேரம் அப்பதான் யோசனை வந்தது, இத்தனை நேரம் நல்லதான் நினைச்சோமே, அப்ப நல்லது நடந்தது, கெடுதல் வரும்னு சொல்றதுக்கு முன்னாடி கெடுதல் வந்துருத்தே ரெண்டு பக்கம், இது என்ன, இது ஒன்னும் புரியலையே. இவன் கொஞ்சம் ஞானவான், அதனால என்ன பண்றா, ரெண்டு கையும் கூப்பின்ட்டான், சங்கு சக்க கதாதரான்னு எம்பெருமான, ஹே ரங்கப்ப போ ரங்க விட்டலா என்னை காப்பாத்துறான்னு சொன்னா, நேரம் வந்து எம்பெருமான் நின்னுட்டாங்க. அப்புறம் தான் அவனுக்கு யோசனை வந்து, என்ன இந்த மரம் நீயா அப்படின்னு கேக்குறானா. இந்த கீதையில பகவத்கீதையில சொல்றியே, அப்படி இலையா இருக்கேன், ஆல இலையா இருக்கேன், மரமா இருக்கேன், அரச மரமா இருக்கேன் அப்படின்லாம் சொல்லின்னு வரைய, அந்த மாதிரி நீ இந்த மாதிரி மரத்துல நீயா இருக்கியா, இப்ப கேட்டவன காட்சி கொடுத்த, இதுக்கு முன்னாடி ஒவ்வொன்னா நினைச்சேன் அத்தனையும் வந்ததே அப்படின்னா, டே மடையா இது கற்பக விஷயம், எதை கேட்டாலும் கொடுக்கும், அதனால இந்த இடத்துல நின்று பயத்தை கேட்டா பயத்தை கொடுத்தது, வேணுங்க சுகத்தை கேட்டா சுகத்தை கொடுத்தது அப்படின்னு. எம்பெருமானே உன்ன நினைச்சே நீயும் கடைச்சியே, அச்சோ இத்தனை நாள் இப்படி ஆச்சாரியன் திருவுடைய தியானம் பண்ணிட்டு நன்னா இருந்தேன்னு நன்னா இருந்திருக்கலாமே, அதெல்லாம் தெரியாது, ஒரு கற்பக விஷயமே இவ்வளவு தரச்சே, ஆச்சாரியன் திருவுடி வாரம் எவ்வளவு கொடுத்துருக்கோம் உன்னு, இப்ப என்ன கேட்டான் அவன்கிட்ட போய், அடுத்தது மோட்சத்தை கேட்டானா, நீ இத்தனை நேரம் கற்பக விஷயத்தை கேட்ட அது கொடுத்தது, என்கிட்ட போய் மோட்சத்தை கேட்கிற நான் தர முடியாது, இன்னும் யார் தரது, யார் அதிகாரி அப்படின்னா, ஆச்சாரியன் தான் அதிகாரி, பாஷிகா திருவடி வார பத்து தேசியன் திருவாட திருவடி வாரத்தை பத்திக்கோ உனக்கு தானே மோட்சம் கிடைக்கும் சாச்சாரம். அந்த ரீதியில நம்ம இப்ப அந்த சம்சார மந்தத்தில் இப்படிதான் இருக்கும், கற்பக விஷயமோ என்னென்ன எது எது வேணுமோ அதெல்லாம் கடைசிருக்கு, உசந்ததான சௌக்கியம் மாத மாளிகை நன்னா கிடைக்கிறது, ரயில்வேல த்ரீ டயர் பெட்ங்கிற மாதிரி மூணு பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம், சிங்கிள் பெட்ரூம், விதவிதமா நம்ம ஆ வாங்குறோமே, ஆ வாங்கிச்சு முதல்ல கேட்கிற கேள்வி என்ன, பெட்ரூம் பாருங்க எங்கேருந்து அங்க நல்லது கிடைக்கும், நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆட்டை வாங்கிச்சு அதுதான் என்ன திசையில இருக்கு, மேற்கு திசையில இருக்கியா கொஞ்சம் வசதி, கிழக்கு திசையில இருக்கியா நன்னா வளரும், தெற்கா ரொம்ப வசதி, வடக்கு மட்டும் வேண்டாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, இல்ல என் நட்சத்திரத்துக்கு ஆகாது கிழக்கு மேற்கா இருந்தா பரவாயில்ல, ஏதோ அந்த மாதிரி யோசனை பண்ணா பரவாயில்ல, முதல்ல என்ன பாக்குறோம் எத்தனை பெட்ரூம், ஏன் சம்சார பந்தம் அப்படி ஒரு பெட்ரூம்ல படுத்து தூங்கினா போறாது நமக்கு, மூணு பெட்ரூம் இருந்தாதான் நன்னா சொக்கமா தூங்கி தூங்கி தூங்கி தூங்கியே பல் பழுதும் போயினே அப்படிங்கிற மாதிரி, ஏதை பாலகன் அதாகும் பிணிபசி மூப்பு துன்பம் நீ தூண்டு காமிச்சார் பாதியும் உறங்கி போகும், இத்தனை இத்தனை விஷயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் பொருஷன்தான், ஆனா என்னது பாதியும் உறங்கி போகும், ஆழ்வாரங்கையே சாய்ச்சிட்டார். அந்த மாதிரி உடையவனே அருளாய் உணர்ந்தால் தங்கள் கற்பகமே, இத்தனால இந்த மரத்தை போய் கற்பகம் நினைச்சேனே, என் சுவாமி தேசிகன் கற்பகமா தெரியலையே, உடையவரோட அருளும் தரார், எனக்கு உடையதான பொருள் அத்தனையும் தரார், என்னுடைய உடையதான ஸ்திதி என்ன பரமபதம் அதையும் கொடுக்கிறார், இவர் அல்லவோ கற்பகம். அதனாலதான் அடுத்த மாசத்துல நாளைக்கு நாளைக்கு ஆகட்டும், கற்பகமே என்று காசினியோ அதை கதிக்க மாட்டேன் அப்படி மங்களாசாசனம் பண்றாராம். அப்படி மாதிரி தேசிய தியானம் ஸ்ரீ விஷ்ணுசித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிசந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலா நிவான்யாம் கோதானன்ய சரண சரணம் பிரபத்யே. நேற்று பார்த்தோம் நோற்று சுவர்க்கும் புகின்னம்மனாய் மாற்றம் தாராதோ வாசல் தருவாதார் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறைதனும் புண்ணியனால் பந்தருணால் குற்றத்தின் வாழ்வியந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்று அளந்துடையா இரங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரம்பாவாய்ன. நோற்று சுவக்கம் அப்படி தபஸ் பண்ணி எங்க போறது அப்படின்னா இந்திரனோட இடத்துக்கா போறது? தபஸ் பண்ணா ஒசத்தியான சுவர்க்கும் அதுக்கும் மேல. திருவேங்கடத்திலேருந்து கூப்பிட்டா நேர சீவைகுண்டம் பக்கத்திலேருந்து எம்பெருமான் அங்க உட்கார்ந்து இருக்கான் கீழே பூலோகம். இப்படி உபய விபூதி நாதன் நான் தான் என்பதாக அந்த சீனிவாசன் மலையப்பன் காட்சி கொடுத்துருக்கானா இந்த கலியுகத்துல. அந்த ரீதியில நோற்று சுவர்க்கம் அங்க போய் இந்த தபஸ் பண்ணோம்னா நமக்கு நல்லா பலிக்கும். இந்த பாசுரத்தின் ரசார்த்தமாக இந்த ஒவ்வொரு பாசுரத்திலையும் தாயார் வந்து ஒவ்வொரு ஆழ்வார தன் சகியாக, சகா அப்படின்னாவே தனக்கு ஈடானவர்களை தான் சகாவா எடுத்துக்கொள்ள முடியும். எப்பொழுதுமே தாழ்ந்த இடத்துல இருக்கிறவரை சகாவா வச்சுக்க முடியாது, அது சரிப்பட்டும் வராது. ஒரு பெரிய கோடீஸ்வரன் வந்து ஒரு பஞ்ச பரதேசி வச்சிருந்தான்னா கிருஷ்ணனும் குசேலனும் இந்த மாதிரி கிருஷ்ணனுக்கு அந்த விஷயம் கிடையாது, குசேலனுக்கு தர்மசங்கடமா இருக்கா இல்லையா? என் நண்பன் தானே போய் உட்கார முடியுமா? அவனால உட்கார தெரிஞ்சுதா? யோஜனை பண்ணி யோஜனை பண்ணி பதுங்கி பதுங்கி ஒவ்வொரு இடமா போறான். நீ கிழமை நீ யாரு எங்க உள்ள வர? இங்கெல்லாம் பெக்கர்ஸ் நாட் அலௌடு போர்டு வச்சிருக்கு பாக்கலையா? இல்ல நான் கிருஷ்ணனுக்கு ஃப்ரெண்டு. ஓஹோ பைத்தியம். அடுத்தது பேர் என்ன? கிழிஞ்சிருக்கு சட்டை, அழுக்கா இருக்கு, ஒரு பையி, அந்த பையிலையும் நாலு ஓட்ட புல்லரசி கொண்டு வர, அதுவும் இன்னும் வழியில அடையாளம் காமிக்கிற மாதிரி கொட்டின்றே வருது. இந்த சிதியை பார்த்தா என்ன தோணும்? பாக்குறவாளுக்கு பைத்தியம் தான் உள்ள வருதுன்னு நினைச்சிட்டு இருப்பான். அந்த மாதிரியாம் நோற்று சுவர்க்கம் வாசல் திருவாதார்னு இந்த பாசுரத்தில் தயார் காமிச்சு கொடுக்கிறார். அதன் மூலமாக திருக்கோவலூர் இடைகழியில அப்படி ஆழ்வார் மூவருமாக வரார். அதுல முதல்ல பொய்கை ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், புதத்தவார், பெயாழ்வார்னு மூணு ஆழ்வார் இந்த இடத்துல அந்த இடைகழியில வராலாம். மண்டூக மகரிஷி ஆசிரமம் அப்படி தபஸ் பண்ணின்னு உட்கார்ந்துட்டு இருக்கார். வயோ விருத்தர், ராத்திரி வேலை, மழை பெய்யறது. அப்படி முதல்ல பொய்கையார் உள்ள நுழையிறார். உள்ள நுழைஞ்ச உடனே இருக்கிறதுக்கு இடத்த காணுமே, எங்க போறது இவ்வளவு மழையில அப்படின்னு. ஐயா ஒதுங்க இடம் வேணும், உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்கிறாராம். உள்ளே இருக்கிற மகரிஷி சொல்றார், நான் வயோவிருத்தன், ராத்திரியானா எனக்கு காது கேட்காது, அந்த ரீதியில கண்ணு தெரியாது, நீங்க ஏதோ யாரோ கூப்பிடுறையில் மட்டும் தெரியறது. அவசியம் உள்ள வாங்கோ, நாங்க உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கோம், நடுவுல ரேழி இருக்கு, அந்த ரேழியில நீங்க தங்கிக்கல, யார் வரேன்னு தெரியல, பிரணாமங்கள், அவசியம் உள்ள ஏழுறது அப்படிங்கிறாளாம். அர்த்த ராத்திரி வேலை நிச்சயம் ஏழுங்கோங்கிறாராம். அப்படி அர்த்த ராத்திரி வேலை கதவை திறந்துட்டு ஆழ்வார் உள்ள ஏழுறார். அதுக்கப்புறம் அடுத்ததா இன்னும் திறந்து கதை தட்டுறாளாம். யார் அப்படின்னா பூதத்தாழ்வார் உள்ள நுழையிறார். அடுத்தது சுவாமி ஒரே அடியா மழை பெய்யறது வெளியே, அடியன் உள்ள வரலாமா? ஒருவர் இருக்கலாம், ஒருவர் படுக்கலாமா? அதனால முதல்ல வந்தார், நீங்க என்ன படுத்துக்கோங்க சொன்னார். இப்ப ஆழ்வார் சொல்றார், ஏற்கனவே ஆத்துக்காரர் சொல்லிட்டார், ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், நீரும் உள்ளவாரும், ரெண்டு பேர் உட்கார்ந்துன்னு இந்த ராத்திரி பொழுத கழிச்சு விடலாம் அப்படிங்கிறாலும் அவரும் உள்ள நுழைகிறார். அதுக்கப்புறம் எப்போதுமே பயமுறுத்தும் இல்லையா, பேய் வருது. அடுத்தது பேய் ஆழ்வாராம், பேய் மாதிரி இருப்பார் அவர் எப்ப பார்த்தாலும். ஏன்னா எம்பெருமானை பார்த்து பார்த்து பார்த்து எம்பெருமான் தியானம் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பொதுவாகவே தியானம் இருந்தால் உடம்பெல்லாம் சூடு ஏறிவிடும். சூடு ஜாஸ்தியாக போச்சுன்னா கண்ணு சக்கச்சவே இருக்கும், தலை அப்படியே பெரட்டையா இருக்கும். பார்த்தாவே அப்படி ஸ்திதி என்னன்னு முகத்தை பார்த்தா சாந்தமா நல்ல தபஸ்வியும் தெரியும். ஆனா பொதுவான அடையாளங்களை பார்த்தோம்னா பரதேசியை விட மோசமா இருக்கும். அப்ப ஏற்பட்டதான ஒரு ஸ்திதி அதுதான் நேதிக்கு பார்த்தோம். திருமணியார் பார்த்த உடனே ஏதோ சந்தேகமா வாயை வைத்துண்டு அப்படி வேதம் சொல்றதையும் நிறுத்திண்டு அதுக்கப்புறம் அவரே எடுத்து காமிக்கிறார். அந்த நெற்பதர்னால எடுத்து கீறி காமிச்சு அந்த வேதத்தை எடுத்து காமிச்சாரே அந்த ரீதியில. அப்படி மூணு ஆழ்வாரும் ஏலியாச்சு, மூவர் நிற்கலாம். அப்பா அடி மூணு பேர் நிற்கலாம், ஹவுஸ்ஃபுல், போர்டு போடணும், போர்டு போட மறந்து போயிட்டான். எப்போதும் அதான் பண்ணுவான் இல்லையா, சினிமா தியேட்டருக்கெல்லாம் போனா கும்பர் வேலைன்னா முதல்ல ஹவுஸ் ஃபுல் போட்டுருவான். போட்டா என்னாச்சுன்னா ஹவுஸ் ஃபுல்லா போறதா, ஹவுஸ் ஃபுல்லா போறதா, நாளைக்கு போய் பார்த்துடணும், கட்டாயம் பார்த்துடணும். இதுதான் அவனோட நிஜமாவே அங்க ஹவுஸ் ஃபுல்லாக என்ன பண்றது, ஹவுஸ்ஃபுல் போட்டாச்சுன்னா நேத்திக்கே பார்த்தேன் அந்த படம் ரொம்ப ஹவுஸ்ஃபுல் தான், அதனால அவசியம் போய் பார்த்தே ஆகணும். இது இப்படி ஓடும் அவனுக்கு கதை. அந்த மாதிரி இங்க ஆழ்வா என்ன பண்ண, ஹவுஸ்ஃபுல் போறது இல்லப்பா, ஆழ்வா இருக்கு, என்ன பண்றது, ரெண்டு மூணு பேர் நின்று நெருக்கின்னு இருக்கா. இப்படி மூணு பேர் நின்று இருக்கச்சே, வையம் தகலியா பொய்கை ஆழ்வர், புதத்தாழ்வார் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யா அப்படிங்கிறாராம். அந்த ரீதியில தெருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கணினி கண்டேன், செருக்கரும் பொன்னாழி கண்டேன், பொரிசங்கம் கை கண்டேன், என்னாழி உன்னன்பால் என்று ரெண்டு பேர் விளக்கேத்த அந்த இடத்துல சேவிச்சாராம். ஒசத்தியான சேவை, எம்பெருமானோட சேவை. என்ன ஆச்சு அப்படின்னா, நாலு பேர் யாரும் தெரியலையே, நாலு பேர் ஏன் தெரியலையே அப்படின்னு ஒரு ஆழ்வார் என்ன பண்றார், அன்பே தகலையா அப்படின்னு விளக்கேற்றார் உட்கார்ந்து. அடுத்தவர் வையம் தகலையான்னு அப்படி விளக்கேற்றுறார். விளக்கேற்றணும்னா என்ன ஆறுது, ஞான சுடர் இல்லையா, அது எம்பெருமான தானே காட்டி கொடுக்கறதாம். அந்த ரீதியில சார்வு நமக்கென்றும் சக்கரத்தான் தண்டுழாய், தாழ்வரை மார்பன் தான் முயங்கும் காராந்த வானமரம், மின்னிமைக்கும் வந்தாரை நெடுங்கன் தேனமரம் பூமேல் திரு. எம்பெருமான் சார்வு நமக்கென்றும் சக்கரத்தான் தண்டுழாய், அந்த துழாய் மாலை எப்படி இருக்கு, தன் துழாய் குளிர்ச்சியா இருக்கான், குளிர்ச்சி புகுந்திய அந்த திருத்துழ மாலை எம்பெருமான் திருச்சி ரொம்ப குளிர்ச்சி புகுந்த அந்த திருத்துழா அப்படி ஜம்முன்னு இருக்கான். ஏன்னா அதிகாலை வேலையில திருத்துழாய பறிக்கணும், அதுல பனி லேசாக இருக்கும், அந்த பனி எறும்போட எம்பெருமானுக்கு சாத்தனமா வசத்தியா. அந்த கருமையான மேகத்தின் ஊடே எப்படி இது ஒளி தெரிகிறதோ, தாழ்வரை மார்பன் முயங்கும் காராந்தவான வரும், மின்னிமைக்கும் வண்டாமரை நெடுங்கன் மின்னிமைக்கும். இந்த திருமகள் கண்ணிலிருந்து இப்படி அப்படி கண்ணை மூடி திறந்தான்னா அப்படி ஜொல அப்படி ஜோல வருமா, வெளியே மின்னல் மாதிரி வருமா அந்த கருணா கடாட்சம். அந்த பெரிய பிராட்டி எம்பெருமான் காமிச்சு கொடுக்கற பெரிய பிராட்டி என்னன்னா, எங்கேயோ பாக்குறீடா கண் ஒளியினால காமிக்கலாம். இந்த எம்பெருமான் திருவடிய சேவி சரணாகத வத்சலன் உன்னை ரட்சணம் பண்ணுவான் காமிச்சு கொடுக்கறாளாம். பிராட்டியோட புருஷாகாரத்துல இந்த நோற்று சுவக்கரத்துல திருப்பாவையில காமிச்சு கொடுக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். அதே ரீதியும் இங்க புருஷாகாரத்தை காமிச்சு கொடுக்கிறாராம். அப்படி வசதியான ஒரு ஸ்திதி. கற்றுக்கரவை கணங்கள் பலகறந்து சற்றால் திரளையே சென்று செருச்செய்யும் குற்றம் ஒன்று இல்லாத கோவலதம் பொற்கொடியே, புற்றறவல்கள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்த முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, எற்றுக்குறங்கும் பொருள் ஏலோரம்பாவாய் கற்றுக்கரவை கணங்கள் பலகறந்து. அப்படி எம்பெருமான் கற்றுக்கரவை கணங்கள் பலகறந்து கோகுலத்தோட செல்வ செழிப்ப சொல்றாராம். கறவை வெறும் கறவை இல்ல, ஒரு பசு இல்ல, கற்றுக்கரவை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குன்னா ஒரு பசு ரெண்டு பசு இல்லையா, கனங்கனங்களா கூட்டம் கூட்டமா இருக்கு. ஒரு கூட்டத்தில் எத்தனை இருக்கும், நூறு இருக்கும், நூத்தம்பது இருக்கும், ஐம்பது கூட இருக்கும், இல்ல இருநூத்தம்பது கூட இருக்கலாம், அப்படி இருக்குமா, அப்படி ஒரு கணக்கு இல்லாத ஒரு கூட்டம். ஒத்தனுக்கும் ஒரு கூட்டம் இல்ல, மந்த மந்தையா அந்த கூட்டம் இருக்குமா. கற்றுக்கரவை கனங்கள் பல கனங்களா, அது ஒரு ஒரே ஒரு கூட்டம் இல்ல, அதுவும் நிறைய கூட்டங்கள் இருக்கும். ஒத்தனுக்கு பத்து கூட்டம் இருக்கும், பதினஞ்சு கூட்டம் இருக்கும், இருபது கூட்டங்கள் இருக்கும். இருபது கூட்டம்னா பாத்துக்கோங்க, பத்துன்னு வச்சிருந்தாலே எங்க போறது அந்த மாதிரி. சரி, இது சரியா சொல்றாளா இந்த கணக்கு, சும்மா ஒரு பாசுரத்துக்காக சொல்றாளா அப்படின்னா, இந்த கோபியர் எம்பெருமானோட அலாவலாவிய கோபியர் பஞ்சலட்சம் கன்னியர்னு அப்படி சொல்ற, அதுல கீத கோவிந்தத்துல காமிச்சு கொடுக்கிறார் அஞ்சு லட்சம் கன்னிகைகள். அதுல பதினாறாயிரம் பேர் அந்த ரிஷிகள் தபஸ்னால வந்ததுனால அந்த பதினாறாயிரம் பேர் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனா எம்பெருமான் சாட்சி பூதன்னு சாஸ்வதமாக கல்யாணம் பண்ணிருந்து எட்டு பேரை. இந்த எட்டு பேரை கல்யாணம் பண்ணி போறலையா, இந்த பதினாறாயிரம் பேர் சொல்றாளாம் எங்களோடையும் கொடுத்தனம் நடத்துங்கிறாளாம். எங்களுக்கு வேற என்ன காரியம், தபஸ், நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிறோம், எங்களோட வா, எங்களோடய குடுத்தல் நடத்துன்னு கேட்கறாளாம். இப்படி குடுத்தல் நடத்தி எம்பெருமான் பெற்ற குழந்தைகள் எண்ணிக்கை 100,000 பேரா, 100,000 குழந்தைகள். நம்ம சொல்றோமே கிருஷ்ணன மாதிரி, கிருஷ்ணன மாதிரி, கிருஷ்ணன மாதிரி என்ன பண்ண முடியும்? 100 ஒழுங்கா கொடுத்தது ஒரு 10 பிள்ளைய பெற்றுக் கொடுக்குமா? முடியவே முடியாது. அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, ஒன்னே போதும் இப்ப இருக்க சிதிக்கு. ஏன்? நமக்கு அவநம்பிக்கை. புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோவிலில் அப்படி கற்று கறவையும் இங்க பசு, ஒவ்வொரு மிருகங்களும் காமிச்சு கொடுக்கிறார் தாயார். ஏன் அவளை மாதிரி வாழ்ந்துக்கோ, அவளை மாதிரி வாழ்ந்துக்கோ அப்படின்னு. என்ன அது மாதிரி வாழறது அப்படின்னா, மறுநாளைக்குன்னு ஒன்னு சேர்த்து வச்சுக்கிறது இல்ல. ஏன் மறுநாளைக்கு இல்ல? காத்தால போறது சாப்பிடுறது, மத்தியானம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது, சாயங்காலம் வேணுமேனு எங்கேயும் கொண்டு வந்து வச்சுக்கிறதா, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதா? கிடையாது. மத்தியானம் இந்த உச்சிகால வெயில்ல பறக்க முடியாது, சிரமமா இருக்குங்கிறதுனால ஒழுங்கா ஒரு நிழல்ல போய் உட்காந்து நல்லா ரெஸ்ட் எடுக்குது. சாயங்காலம் 4 பொழுது சாயிச்சு மறுபடியும் இறை தேர்றது 4-6, அந்த 6 அதுக்கு கரெக்டா டைம் தெரியும் பொழுது சாய போறதுன்னு. அந்த சமயம் கூட்டுக்கு வந்துடுறது, சாப்பிட்டது போதும் அப்படின்னு. எதுவுமே போதும்ங்கிற எண்ணம் இருக்கிறதுனால அது உயர உயர உயர உயர பழக்கிறது. நமக்கு எங்க போதுங்கிற எண்ணம், அப்படிதான் கீழேதான் இருப்போம். எத்தனை தூக்குறது? ஒன்னா தூக்குறது? ஏசி, பிரிட்ஜ், இந்த ஊருக்கு வந்தவங்க ஞாபகம், ஹீட்டரும் தேவைப்படுறது. என்ன பண்றது? ஏசி வேண்டாம் சாமி, ஃபேன் வேண்டாம் சாமி, ஆனா அவசியம் ஹீட்டர் வேண்டிருக்க. என்ன பண்றது? குளிர் உடம்ப புள்ள நடுக்கிறது. ஊருக்கு தான் உபதேசம் பண்ணலாம். என்ன பண்றது? ஹீட்டருக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு தான் வேண்டியதா இருக்கு. அந்த ரீதியில என்னென்ன வசதிகள் வேணுமோ இவ்வளவு இருந்தா போதும். இருந்தவா வந்து ராமராஜ்யத்தில் இருந்த மாதிரி அப்படி சௌக்கியமா இருந்தா. ஆனா அளவுக்கு அதிகமா அப்படி சேர்த்துக்க சேர்த்துக்க சேர்த்துக்க அதற்கு உண்டான செலவு செலவினங்கள் எல்லாம் எலக்ட்ரானிக் பா அப்படின்னா, அத்தனைக்கும் கரண்ட் சார்ஜ் கட்டணும். கரண்ட் சார்ஜ் மீட்டருக்கு 500 மேல ஒரு ஒன்னு தாண்டினாலும் அது 1000 உண்டானதை கட்டணும். என்ன இப்படி பண்றானே? ஒண்ணுதான கூட போச்சு, ஒன்னுதான் கூட போச்சுன்னு முனையின் இருப்போம். என்ன பண்றது? பார்த்து பார்த்து செலவழிக்க தெரியுதா தெரியாது? அந்த மாதிரி வசதி கூட ஏற கூட ஏற பாரம் ஜாஸ்தியா இருக்கும். இந்த பாரத்துக்கு ஏத்த மாதிரி சர்வே பண்ணணும். இதுதான் சிந்தனை சரியா இருக்குமே தவிர எம்பெருமானோட சிந்தனை நமக்கு இருக்காது. சொன்னேன்னா எத்தனை பெட்ரூம் வேணும்? எடுத்த உடனே முதல் முதல்ல ஆத்த வாங்குறோம். ஆத்த வாங்கச்சு பெருமாள் உள் நல்லபடியா இருக்குமா, நன்னா கட்டியிருக்கானா, சௌக்கியமா இருக்குமா, வாஸ்துபடி இருக்கா? கேட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. வாஸ்துபடி இருக்கா கேட்டுக்கலாம். அளவுக்கு மீறி வாஸ்துபடி போக கூடாது. ஏதோ ஒரு படத்தை சொல்லுவானே, இந்த ஜன்னலை அடிச்சு இங்க வாசல் வச்சிருங்க, வாசலை மூடி ஜன்னலை வச்சிருங்க, கொல்ல பக்கம் திறக்கவே திறக்காதவங்க எங்க போறது? அப்புறம் எல்லா கதையும் பூட்டிட்டா, எல்லாத்தையும் இடிச்சிருச்சு. அதுக்குன்னு வாஸ்துன்னு அளவுக்கு மீறி போக வேண்டாம். ஓரளவுக்கு வாஸ்து புருஷன், வாஸ்து ஹோமம் பண்ணிட்டு போங்க. போறது எந்த இதுல போனாலும் சுதர்சனம் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. காரியத்தை சுலபமா பண்றேன், கிரக பிரேசம் வேண்டா, நிறைய செலவு, அதுக்குன்னு ஒரு பத்ததி வச்சிருக்கா. ஏன்னா அதுக்குன்னு அந்த ஒரு கிரமங்கள்லாம் இருக்கு. அந்தந்த கிரமம் ஆயுஷ் ஹோமத்துக்கு போய் உட்காந்து சுதர்சனம் பண்ணு போதும். என்னதுக்கு ஆயுஷ் ஹோமம் கட்டாயம் வேணும்? குழந்தைக்கு வேணும், பெரியவாளுக்கு வேண்டாம், குழந்தைக்கு கட்டாயம் வேணும். அப்பதான் ஒரு வயசு முடியறது. ஆயுஷ் ஹோமம் பண்ணணும். போற போக்குல போறச்சு கல்யாணத்துக்கு சுதர்சனம் வச்சாலும்ப்பா, அப்படிதான் போயிட்டு இருக்கு நிலைமை. இப்ப எல்லாத்துக்கும் சுதர்சனம், எதுக்கும் தெரியாது. எதா இருந்தா சுதர்சனம். முன்ன ஒரேடியா நவகிரகம்னு பின்னாடி ஓடிட்டு இருந்தா எல்லா நவகிரகம் உடனே, அது வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வழக்கம் இல்ல அப்படின்னு உடனே அது 4 சுதர்சனம் பண்ணி காமிச்சிட்டா, அவ பண்ணிட்டாலும் உடனே நானும் பண்றேன், எல்லாத்துக்கும் நானும் பண்றேன், யார் எதை பண்ணாலும் நானும் பண்ணுவேன், என்னன்னு கேட்க மாட்டேன் என்பதாக. ஆ வாங்கினோம்னா அப்படி ஆத்த பார்த்து வாங்கணும். அந்த காலத்துல என்ன பண்ண, ஆத்த எங்க வாங்கினா அப்படின்னா நதிக்கரையோர வாங்கினா, குளத்தங்கரையோட வாங்கினா, அப்படி தடாகம் எங்க இருக்கோ அந்த இடத்துல பார்த்து வாங்கினா. ஏன் அப்படின்னா தாயாரதுக்கு முன்னாடி இருக்க பாசுரம் வரையும் சொல்லிட்டு இருக்கா, என்ன நீராடணும் தீர்த்தமாடணும் நீராடணும் தீர்த்தமாடணும் சொல்லிட்டே வரா. இத்தனை தீர்த்தம் எதுக்கு சொல்ற அப்படின்னா, தீர்த்தம்ங்கிறது அந்த உடம்பு சுத்திக்காக வருது. வசத்தியான சமாச்சாரம் என்ன அப்படின்னா, அந்தரங்க சுத்தி வேணும். அந்தரங்க சுத்திக்கு முன்னாடி இந்த தேக சுத்தி வேணும். தேகசுத்தி இருந்தாதான் நம்ம நினைச்சதெல்லாம் பலிக்கும். முதல்ல தேகசுத்தி இருந்தாதான் மனசு ஒரு புறநிலைப்படும். காலங்காத்தால் இந்த குளிர ஜின்னு குளிச்சுட்டு வந்து நின்னோம், என்ன ஆகும், மத்த எண்ணங்கள்லாம் தானே விட்டு போடும். மனசை விட்டு குளிர்ச்சியா இருக்கிறதுனால வேற எண்ணங்கள் தேவைப்படாது, அடாத எண்ணெல்லாம் மனசுல வராது. வந்த உடனே பெருமாளை தியானிக்கிறது வரும். அப்ப அச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் எம்பெருமான்ட்டு அப்படி சரணடைஞ்சோம்னா தானே நல்ல புத்தி தானே கிடைக்கும். அதோட இல்லாம சுபீட்சமா சீரும் சிறப்பு மோர நீங்காத செல்வம் தாயார் மூணாவது பாசத்துல அப்படி அனுகிரகம் பண்றாலும் அந்த மாதிரி நீங்காத செல்வமா நம்மகிட்ட இருக்குமா, நீங்கிற செல்வமா இருக்காது. என்ன ஆறுது அப்படின்னு பார்த்தோம்னா, உத்தமம் து நதீனான் தடாகே மத்தியம் ஸ்மிருதம் கூபஸ்நானம் து சாமான்யம் பாண்டஸ்நானம் விருதா பவேத். உத்தம் து நதீனாம், நதியில தீர்த்தம் வர்றது ரொம்ப வசதி, வசதியான தீர்த்தம் வர்றது எதுன்னா நதியில அப்படிங்கிறார். தடாகே மத்தியமம், தடாகத்தில் அப்படி தீர்த்தம் வாடினோம்னா ரெண்டாவது எதுன்னா குளம், குளம் குட்டை என்பதான அந்த குளத்துல எல்லாம் போய் தீர்த்தம் பண்ணோம்னா அது செகண்டரி தான், ரெண்டாவது ரெண்டாவது வருஷம். இதுக்கு அடுத்தது கூபஸ்நானம், ஆத்துல கிணறு இருக்கு, கிணத்துல கிணத்துல இருத்தி தீர்த்தம் வர்றதுங்கிறது வேற வழி இல்ல, தவிர்க்க முடியலன்னா தீர்த்தம் பண்ணும். ஓடுற நதியில தீர்த்தம் ஆடணும், அப்படி ஓடுற பிரவாகத்துல தொடர்ந்தேத்திய மூணு நாள் தீர்த்தம் ஆடலன்னா பிராமணத்துவமே கிடைக்காது. ஸ்மிருதி சொல்றது நமக்கு சொல்றது, சுத்தி வாக்கியங்கள்லாம் சொல்றது, ஓடுற நதியில மூணு நாட்கள் தொடர்ந்தேத்தியா தீர்த்தா மாடலன்னா அப்பெல்லாம் நம்ம எங்க போறதுன்னு தெரியல. இதுல ஸ்ரீவைஷ்ணவன் சொல்லி இருந்திருக்கோம், நேர பரகதிக்கு வேற கதியே வேண்டாம், எம்பெருமான் பக்கத்திலே இருக்கான், நானும் கிருஷ்ணனும் வேற இல்ல, எனக்கு ஏற்கனவே ஆச்சாரியம் மங்களாசாசனம் எல்லாம் பண்ணிட்டாரு, நம்ம அப்படி சௌக்கியமா உட்கார்ந்து இருக்கோம். ஆனா சாஸ்திரம் சொல்றது மூணு நாள் அந்த பிரவாகத்துல ஓடுற நதியில தீர்த்தா மாடலன்னா பிராமணனே இல்ல. அதனால என்ன பண்றோம், சங்கல்பம் பண்ணிட்டு அந்த தீர்த்தத்துக்கு கங்கே சேமனே காவேரி நன்மதா சிந்து பிரம்மபுத்திரன்னு இத்தனை நதியும் சந்நிதம் குருன்னு அப்படி பிரார்த்திச்சுண்டு, ஹே சப்த நதிகளே புண்ணிய நதிகளே இந்த தீர்த்தத்துல வந்து இருக்க வேணும்னு பிரார்த்திச்சுண்டு, அப்படி அதுல கணத்துல ஒரு முதல்ல ரெண்டு நாள் சொம்பு விட்டு விட்டுருவா. பெரியவா வழக்கத்தை பார்த்தோம்னா அனுஷ்டான கிரமம், தீர்த்தம் விட்டுருவா முதல்ல ஒரு குடத்துல ரெண்டு குடத்தை விட்டுருவேன். இதுல இன்னும் வைதிகமான பெரியவாள்லாம் பார்த்தோம்னா முதல்ல ஒரு குடத்துல குளிப்பான், குளிச்சுட்டு சுத்தம் பண்ணிட்டுருவான், நன்னா கடலை மாவு இந்த மாவெல்லாம் போட்டு தேய்ச்சுட்டுருவான், தீர்த்தா மாட்டிடுவான். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போய் கையெழுமி தொடச்சுண்டு நன்னா தொடச்சுட்டுருவா, உடம்ப நன்னா தொடச்சுட்டுருவா, ஈரம் இருக்கப்படாது, ஜலம் இருந்தா உள்ள போய் தொட்டோனா பணக்கலாம் அது. அதனால நன்னா கையை தொடச்சுட்டு அங்க போய் இடிக்கின்னு உள்ள குடத்தை அலம்பிட்டு உள் குளத்திலேருந்து ரெண்டு தடவை தீர்த்தா மாடுவா. இழுத்து சுத்தினா அது சுத்தி, அப்படி சுத்தமா இருக்கணும். அப்படி இருக்கிறவாளோட தபஸ் நல்லா பதிக்கும். அப்படி என்னோட மாதா மகாவது அப்படி அவளுக்கெல்லாம் ஐசிங்கர்கள்ட்ட காலக்ஷேபம், ஐசிங்கர்கிட்ட காலக்ஷேபம்ங்கிறதுனால அனுசந்தான முன்வர் காத்தால மூணு மணிக்கு எழுந்துருவர், தீர்த்தா மாடிடுவார், நாலரை மணிக்கு நாளுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போயிடும், நெத்திட்டு இருந்து எல்லா காரியமும் முடிஞ்சு போறோம். நாலு மணிக்கு சந்தியானத்துக்கு ஆரம்பிச்சிருவார், ஆரம்பிச்சுட்டு அக்கியெல்லாம் விட்டுட்டு எல்லாம் ஜபம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு அப்புறம் சீவத அக்கியாசம் நாராயண பிரீத்தம் சூரியோதய பரியந்தம்னு ஜபம் பண்ணுவார். இன்னைக்கு புரியல எனக்கு, திருப்பதி தாத்தா என்ன சொல்லுங்க, தாத்தா என்ன சொல்லுங்க அப்படின்னு அந்த வார்த்தை ஏதோ மனசுல வந்துருத்தோம், அது இன்னைக்கு புரியுது. ஐயோ எந்தரோ மகானுபாவுல சூரியோதய பரியந்தம் உட்கார்ந்து நிசும ஜபத்தை பண்ணுவார் மகா தபஸ்டி. ஊர்ல இருக்கவெல்லாம் வருவேன், ஏதோ புடிச்சுட்டு ஏதோ புடிச்சுட்டு அப்படின்னு, அது என்ன நிசுமன சொல்லிட்டா போயிடும், மந்திரவாதி எல்லாம் இல்ல, நான் மந்திரவாதி எல்லாம் இல்ல, யார்த்தையும் காமிச்சுக்க வேண்டியதானே அப்படின்பது, இல்ல இல்ல சுவாமி சொல்லிட்டா போயிடும் அது அப்படின்னு ஐஷன் வந்து நிற்பான். அங்கிருந்து ஒரு குச்சிய இல்லாட்டி ஜப வேலையில வந்தான்னா அந்த அங்கோசத்தை எடுத்துப்பார், இப்படி முதல்ல அங்கேயே நில்லு அப்படின்பார், அது பத்தடி முன்னாடி நின்று இருக்கும் அங்கேயே, அங்கேருந்து இங்கேருந்து அந்த நிசும பீஜாட்சத்திரம் சொல்லி சொல்லி அப்படின்னு ஆறு தரையோ எட்டு தரையோ ஏதோ ஒரு வழக்கம் பண்ணுவார். அதெல்லாம் தெரிஞ்சுக்கல, ஏன்னா அவர் வயோவிருத்தரப்ப. அப்ப என்ன, நான் ரொம்ப சின்னவன் அப்படி சொல்லணும், நான் தான் ரொம்ப சின்னவன் அப்படி சொல்லிக்கணும். அவர் வயோவிருத்தர் இருக்கட்டும், நான் ரொம்ப கடைக்குட்டி, அதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு தான் அறிவு பத்தல. அப்ப பண்றதுதான் வேடிக்கை பார்த்தேன், என்ன பண்றாங்கிறது அதெல்லாம் தெரியும், கிரியையெல்லாம் தெரியும், மந்திரம் தான் தெரியாது. அந்த மாதிரி சொல்ல இல்லையா சில பேர்லாம், எனக்கு எல்லாமே தெரியும், என்ன தெரியும், எல்லாம் தெரியும், வாயே திறக்காம அத்தனையும் பண்ணிட்டு வந்துருவேன் வாத்தியார்த்தனம். ஏன்னா வாத்தியார் கூட உட்காந்து உட்காந்து பார்த்து பார்த்து பழக்கம், எடுத்து கொடுத்து எடுத்து கொடுத்து என்னென்ன பண்ணணும் அடுத்ததுங்க தெரியும், மந்திரம் தான் தெரியாது. மந்திரம் பரவாயில்ல சுவாமி, தந்திரம் தெரியும். அந்த ரீதியில அப்படி உட்காந்து ஓட்டு வரவர் அடுத்த விஷயம் அது ஓடி போடும். அது வந்து சொல்லும், நான் போறேங்கிறது சொல்லிட்டு போ, நீ மட்டும் கிளம்பிட்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பார். அப்புறம் சொல்லிட்டு போவோம், ஏதாவது பக்கத்தில் இருக்க ஏதாவது வசுவை தள்ளிட்டு போவோம், அது கீழே விழுந்துடும். இனிமே போயிடுமா, இனிமே வராது, நிசமன் இருக்கான், நிசம சுவாசத்தை சொல்லுன்னு ஒருமா சுவாசத்தில் இல்லை அசையா பக்தியோ இல்லாட்டி ஸ்தம்பயாவதார சமியன்னு ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்து போய் சொல்லின்னு இருப்பா, சரியா போடுமா. அந்த ரீதியில தபஸ் பலிக்கணும், தபஸ் பலிக்கணும்னா அப்படி தீர்த்தா மாறணும். எப்படி தீர்த்தா மாறணும் அப்படின்னா அதுக்கு தான் தீர்த்த கரையில வாங்கினா. நம்ம இப்ப முதல்ல கேட்கறது எங்க தீர்த்தம் வாங்கணும், போர்வெல் இருக்க, மெட்ரோ வாட்டர் வந்துடுதா சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு. ஆனா ஸ்நானம் எங்க பண்றோம், எங்க அசுத்தம் பண்றோமோ அங்கதான் ஸ்நானம் பண்றோம். இந்த ரீதியை கட்டாயம் மாத்தி ஆக வேண்டும் நிச்சயமாக. ஏதோ சாக்கு சொல்லிட்டு இத்தனையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம், நம்மளோட தபஸ் ஏன் நிக்க மாட்டேங்கிறது, பிரம்மண்யம் ஏன் நிக்க மாட்டேங்கிறது, பிராமணத்துவம் ஏன் இல்ல நம்மள்கிட்ட, காரணம் இதுதான். லௌகீகன் லௌகீகம் லௌகீகன், நான் பேர் லௌகீகன், எனக்கு அவ்வளவு தூரம் தெரியாது, நான் பரம லௌகீகன். யார் பரம லௌகீகன் இந்த லோகத்துல, யார் பரம லௌகீகன், சத்திரிய வைசியனே கிடையாது. அப்புறம் நீங்க பிராமணர் விடுங்கோ, சத்திரிய வைசியனே பரம லௌகீகம் கிடையாது. அவளுக்கும் ஆச்சார அனுஷ்டானம் உண்டு, திருக்காலம் சந்தியாவந்தன அவளுக்கு உண்டு, உங்களுக்கு இல்ல, பிராமணாளுக்கு இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்திரிய வைசியாளுக்கும் உண்டு. திருச்சி பக்கத்துல முசிறி போ, முசிறின்னு நாமக்கல் போற வழி சுவாமி பரவட்ட சாமி அங்கதான் எழுந்தா 18 வருஷம் உத்தியோகத்துல ப்ரமோஷன் வேண்டான்னு சொல்லி லைப்ரரினா மாத்தின்ட்டார், சம்பளமும் குறைச்சல். ஆனா தலைவர் என்னாலும் மாத்த மாட்டான், அந்த ஒரு சிதிக்காக மாத்தின்ட்டார், அனுஷ்டான வசதின்னு சொல்லிட்டு 18 வருஷம் அங்க இருந்தோம். காத்தால 4 மணிக்கு தீத்தா மாட போவோம், செட்டியார்கள்லாம் வருவா வந்து தீத்தா மாறி சந்தியாவந்தனம் பண்ணி பூனல்ல காதல சுத்திண்டு நம்மலாம் தெரிஞ்சுக்கணும். பேண்ட் போட்டுனேன் சுவாமி, சட்டையை போட்டுனேன், பூனல் எங்க இருந்து வைக்கிறது, அதோடய எல்லா விசர்ஜனமும் நடந்துடும். அங்க என்ன பூனல் எப்படி இருக்கும், பூனலோட சாநித்தியம் எங்க இருக்கும், அதுவும் கோவிந்தா. இது வாத்தியார்களுக்கெல்லாம் சொல்றேன், நிச்சயமாக இந்த கிரமத்தை அவளுக்கு சொல்லித்தரணும். பொதுவா பூனையம் பூனெல்லாம் மாலையா போட்டுக்க கூடாதுங்கிற ஒரு பட்சம் இருந்தாலும் லௌகீக உத்தியோகத்துல அளவுக்கு மீறி பண்ணின்னு போயின்னு இருக்கோம். ஒன்னும் ஆத்துல இருந்து போறச்சியா மாலையா போட்டுவோம், எம்பெருமான் காப்பாத்துவாங்கிற தைரியம் இருந்தால், ஸ்ரீ வைஷ்ணவன் நான்கிற தைரியம் இருந்தா போதும், எதுவுமே நம்மளை ஒண்ணும் பண்ணாது. அதுக்குன்னு இந்த பூனலை உபயோகம் இல்லாத ஒரு பூனலை உபயோகம் இல்லாத ஒரு வஸ்துவா மாத்துறதுக்கு இது எவ்வளவு வசதி. மாலையா போட்டுன்னு போயிடுங்க, பனியில போட்டுக்கிறேங்க, மேல எல்லாம் பண்ணிக்கிறேங்க, இல்லையா குறைஞ்சபட்சம் இங்கேருந்து போச்சே போங்க ஆபீஸுக்கு போனா, எப்படியும் பாத்ரூமுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்கும், ஒரு மரபு இருக்கும், அப்புறம் தான் பாத்ரூம் வச்சிருப்பா, இதெல்லாம் எல்லாம் சந்தேகம் கிடையாது. அந்த இடத்துல போய் பூனல் அவுத்துக்கோங்களேன், என்ன ஆயிட போறது, கல்யாணம் பண்ணிக்கணும் இருந்தா எங்க இருந்தாலும் கல்யாணம் பண்ணிப்பா, உங்களை பார்த்து இழப்பான்னு நினைக்கணும் எங்க இருந்தாலும் இழப்பாம நினைப்பான், இதை பார்த்து இழப்பமா நினைக்க மாட்டான். ஏன் அந்த பூனல கழட்டிட்டு பண்ணலாமோ காரியத்த பண்ணலாம், ஆனா நாங்க ஒண்ணு பண்ணிடுவோம், என்னன்னா ஓரச்சியே மாட்டிட்டு போயிட்டேன்னா அது மாதிரி சுத்தமா இருந்துட்டு இருக்கும். ஒரு ஆணி இல்லைன்னா சுத்தி வச்சுட்டோம்னா திரும்பி வந்து புரோஷனம் வந்து எடுத்து போட்டுலாமே. அதனால சத்திரிய வைசியாளுக்கே சந்தியாவந்தனம் உண்டுங்கச்சு, பிராமணன் என்ன பண்றது, இப்ப தலையெழுத்து பிராமணனுக்கு இன்சிஸ்ட் பண்ண வேண்டிய லெவல் இருக்கு. அதான் விஷயமே, விஷயமே அதான், எல்லாருமே ரிஷிப்புது. இந்த சவால்னா யாரு, சத்ரியா வைசியா, அவளும் ரிஷி புத்திரர்கள் தான், எல்லாரும் சந்தேகம் இல்லை, ரிஷி புத்திரர்கள் தான் இங்க இருக்க. இந்த சனாதன தர்மத்தில் யாரும் குறைவு கிடையாது. அந்த ஜாதி ஜாதி எங்க வந்தது, ஜாதி உண்டு, ஜாதி பல உண்டு, நிச்சயம் உண்டு, அது எல்லாரும் சந்தேகம் இல்லை. ஜாதி ஒழிஞ்சா உருப்பிட்டானே, எவன் உருப்பிட்டான், ஜாதி ஒழிஞ்சதுன்னு சொன்னானே, அவனுக்குள்ள தாரதமியம் இல்லாம போச்சா, ஏழை பணக்காரன் இல்லாம போனானா, என்ன இல்லாம போச்சு அவன்கிட்ட. அப்படி சொல்றவன் தலைவன் வந்து தன்னோட தொண்டனோட பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான, பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான், திருட்டு பையன், இந்த பையனை அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பானா? அவாத்து பையனை இல்ல அவாத்து பொண்ணு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பானா? ஏழை தொண்டனுக்கு செய்யவே மாட்டான். அண்ணா நம்ம ஒதுங்க ஒதுங்க ஒதுங்க ஓட ஓட விரட்டுவான். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிராமண சத்திரிய வைசியா உண்டு, நமக்குள்ள ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வேணும். அந்தந்த குலாச்சாரம் வசதி அவாவாளுக்கும் பூர்வாச்சாரியர்கள் பூர்வ ரிஷிகள்லாம் இருக்கா எல்லாமே. நான் நேற்றுக்க சொன்னேன் இல்லையா, வன்னிய குல சத்திரியன் அவன் சொல்லுவான், நீங்க சொல்லுவான், எங்க இருந்தாலும் அவனுக்கு அந்த இதுவும் தைரியம் உண்டு. நான் அக்னியில பிறந்தவன், எனக்கு பெருமாள் தான் அப்படிமா, எனக்கு பெருமாள் தான். அது மாதிரி யாதவால் யாதவால விட்டு கொடுக்க மாட்டா, விட்டு கொடுக்கறது பிராமணன் தான். சோசியலிசம் பேசி அவன் எவனோ சொல்றான் சோசியலிசம், அது சோசியலிசம்னா அதுக்கு ஒரு பாலிசி என்ன, அதுக்கு என்ன தாத்பரியம் தெரியாம பண்ணிட்டு இருக்க. அதை இவன் அடாப்ட் பண்ணிட்டு அவனோட போய் உட்காந்து ஹோட்டல்ல நேருக்கு நேர் உட்காந்து சாப்பிட்டு, இதெல்லாம் என்ன கிரகாச்சாரம், ஏன் இந்த பத்ததி? அப்புறம் எப்படி நல்ல புத்தி வரும் நமக்கு? எல்லோரும் ஒண்ணுதான், யாரும் இல்லைன்னு சொல்லல, எல்லாரும் அவாவா குலத்துக்கு அவாவாளுக்கு ஒரு அனுஷ்டானம் இருக்கு. அவன் பிராமணனை பார்த்து சாப்பிடறானே அவனுக்கு அந்த பாவம் தானே வரும், பிராமணன் தேர்ந்து இருக்கிற பாவம் அவனுக்கு வரும். வசதி ஒண்ணும் இல்ல, இவன் என்னென்ன தப்பு பண்றானோ, இவன் என்னென்ன ரீதியில உட்கார்ந்து இருக்கானோ, இவன் இருக்க சோத்த தின்னானோ அவனுக்கு அந்த புத்தி வரும். அதாவது இதெல்லாம் வரும், பிராமணன் எது பண்றானோ அதை பார்க்கப்படாது. அதாவது எல்லாம் பண்ணா அதை பார்த்து தொலைச்சானா, வேண்டாத கர்மத்தை பார்த்து தொலைச்சானா அந்த பாவம் வந்து தொலையும். மனுஸ்மிருதியை நம்ம ஒழுங்கா அனுசந்தானம் பண்ணோம்னா இந்த பிரச்சனையெல்லாம் வரவே வராது. மனு எல்லாருக்கும், நமக்கு அத்தனை பேருக்குமே மனுதான், மனு சொன்னது சாஸ்திரம் தான், தர்மம் தான். அந்த மனு தர்மத்தை அனுசந்தானம் பண்ணோம்னா வசதியான ஸ்திதி நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அப்படிதான் இருந்தா அந்த காலத்துல ராமராஜ்யத்துல, எப்படி இருந்தா ராமராஜ்யத்துல ஏகப்பணக்காரர் எல்லாம் போயிட்டாலா? ஆனா சொல்றீங்களோ, ராமராஜ்யம் ராமராஜ்யம் ராமராஜ்யம் எல்லாரும் லட்சாதிபதியா என்ன, இல்ல எல்லாருமே பிச்சாதிபதியா? இல்ல, அவாவா ஸ்திதியில அவாவாளுக்குன்னு மனசுல திருப்தி இருந்தது, நன்னா இருந்தா, அந்த கலாச்சாரத்தை ஒத்துண்டா, அந்த ஜாதிய முறைகளை ஒத்துண்டா, ஜாதி நிச்சயம் உண்டு, எல்லா ஜாதியும் உண்டு, எல்லா அவாவாளுக்கும் பழக்க வழக்கங்கள் கட்டாயம் உண்டு, அதை மாத்தவே முடியாது. அதை மாத்தினா உருப்பட முடியாது, அவ்வளவுதான், குறிப்பிட முடியாது யாரா இருந்தாலும். திருமங்கை ஆழ்வாரும் அப்படி குலசேகரம் சொல்ற, என்னன்னா பிராமணத்துவம் எனக்கு கிடைச்சிருக்கு. எப்படி கிடைச்சிருக்கு? அவாத்துல போய் உட்காந்து சாப்பிட்டேன், அவாத்து பொண்ண கல்யாணம் பண்ணேங்கிறதா? இல்ல இல்ல இல்ல இல்ல, அந்த வைஷ்ணவம் எனக்கு கிடைச்சது, அவ சொன்ன ஆகார நேதி எனக்கு பிடிச்சிருக்கு, அதை பண்றேன், அனுஷ்டானம் பண்றேன். சத்திரியன்கிறதுனால நான் வேணுங்கிறது, சத்திரியன் புலால் உண்பதுங்கிறது சாஸ்வதம் தான், அதுல எல்லா சந்தேகம் இல்ல. அதோட இல்லாமல் அன்னங்கள் எல்லோ அன்னங்கள் எது எது இருக்கோ அத்தனையுமே நிஷத்தம் தான். அப்புறம் எந்த அன்னத்தை சாப்பிடுறது சொல்லுங்க? எல்லா அன்னத்திலையும் ஜீவன் இருக்கு, நெல்லை போட்டாலும் முளைக்க கூடியது தான், அதுதான் சாப்பிடுறோம். வித்து உள்ளுக்குள்ள இருக்கு, ஜீவன் இருக்கு உள்ளுக்குள்ள. இந்த நகை வளருதா இல்லையா, அந்த மாதிரி இந்த நெல் வளருதா இல்லையா, அதை சாப்பிடுறோமே. அன்னசூத்தம் இருக்கு, முன்னாடி அன்னசூத்தம் சொல்லித்தான் சாப்பிடணும். நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏற்கனவே தான் அப்பர் பத்தில் சீட்டு ரிசர்வ் பண்ணியாச்சு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, விட்டாச்சு. வைகுண்ட நேர வைகுண்டத்துக்கு சாட்சாத் பக்கத்தில் இருக்கிற இவர், எனக்கு நிச்சய முக்தி உண்டு, எங்கள் ஆச்சாரியன் சாஸ்வதம் பண்ணிட்டேர், அதனால நான் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, இவன் என்ன பண்ணாலும் அவர் அப்படியே தவிப்பார் உட்காந்துட்டு. எதுக்கு இந்த கர்மாந்திரம்? ஆச்சாரியனுக்கு நம்மளால நல்லது ஹிதத்தை பண்ணணும், ஹிதத்தை பண்ண வேண்டாம் சுவாமி எந்த ஆச்சாரியனுக்கும், ஆனா கொண்டு போய் பாவத்தை மட்டும் கொண்டு போய் கொட்டாதோம். அவர் திருவடி வாரத்தில் நம்ம நம்பி, ஐயோ இந்த சேதனன் கடத்தேறணுமே, நன்னா இருக்கணுமே, தீர்காயசோட வசத்தியான ஸ்ரீ வைஷ்ணவ பிறப்பாச்சே, கிடைக்காதே, இப்பயான் முக்திக்கு போகட்டும் சொல்லி அனுகிரகம் பண்றேர், பரணியாசத்தை பண்ணி வைக்கிறேர். அவர் பண்ணி வச்சுட்டேர், அது அவருக்கு. என் காலத்துல பெரியவா சொன்னா போய் பண்ணிட்டேன், நான் இப்படிதான் கண்டத்தோட அலைவேன்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருந்தா இந்த பாவம் என்ன ஆகும்? ஆச்சாரியன் போய் அடையும். ஆச்சாரியன் அவசரப்படுறானோ அந்த பாவம் சும்மா இருக்குமா? கீழ் வித்தைகள் அடிக்கிறது. அன்னைக்கு என்னமோ சொன்னா அவரை, அந்த ஆச்சாரியனை போய் திருவடி வாரத்தை பத்தின பிரயோஜனமே இல்லையே. அந்த ஆசாரின் பிரயோஜனம் இல்லாம பண்ணது யாரு? நீ தானே பண்ண. எவ்வளவு தபஸ், எவ்வளவு சிரமப்பட்டு அவர் ஆச்சாரியத்துக்கு வந்திருக்கார். எவ்வளவு ஆயிரம் ஜென்மங்கள் ஒரு யஜ்யம் பண்ணவனோட வம்சத்துல பிறந்தாதான் சன்னியாசி ஆக முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அத்தனையும் உங்களுக்காக கிரகிச்சுக்கிறார். அப்படின்னா என்ன பண்ணணும்? முடிஞ்சவரை அவர்கிட்ட நம்மளால என்ன உபகாரம் பண்ண முடியும் அந்த உபகாரம் பண்ணணும். உபகாரம் என்ன? வாழைப்பத்தில் என்னென்ன கருப்பா வருதா பார்த்து எது சீப்பா இருக்கோ கொண்டு போய் கொடுக்கறது இல்ல. உபகாரம்னா உபகாரம் சமைக்கணும்னு சொன்ன சுவாமி, நாலு டசன் வாங்கிட்டு போயிட்டேன், அவர் தான் சாப்பிட மாட்டேங்கிற. அன்னைக்கே சாப்பிட முடியாது, அது நாலு நாள் வச்சுருந்தா சாப்பிட முடியும். பசுக்கு கொண்டு போனா அது அது அது ஏற்கனவே மூஞ்சி பாக்குறது, இந்த பக்கம் திரும்பிக்கிறது மூஞ்சிய. சரி, பசுக்கு கொடுத்துடலான்னு கொண்டு போனா பசு அந்த பக்கம் மூஞ்சி திரும்புறது. அப்பேற்பட்ட சிதியை ஆச்சாரியம் கொண்டு போய் சமர்ப்பிக்கிறது இல்ல. வசத்தியான வஸ்துவா சமர்ப்பிக்கணும். என்ன வேணா அவா ஆச்சாரியலுக்கு போச்சு. என்ன எனக்கு தெரியாது சுவாமி, ஆச்சாரியிட்ட போய் என்ன வாங்கிட்டு போன தெரியும். உங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போறையோ இல்லையா, உங்க ஆத்துக்கு வாங்கிட்டு போறையோ இல்லையா, நிலக்கடலை வாங்கிட்டு போற, கள்ளப்பருப்பு வாங்கிட்டு போற, ஆமா அதெல்லாம் மளிகை சாமான் வாங்கிட்டு போயேன், உங்க ஆச்சாரியனுக்கு வாங்கிட்டு போயேன். திருவேந்திபுரத்துல இருந்து ஒருத்தர் வருவார், அடிக்கடி ஆசிரமத்துக்கு வருவார். அவர் எப்ப வந்தாலுமே அப்புறம் அவருக்கு ஏதோ வசதி, அவ்வளவுதான் வசதி, ஓரளவுக்கு தான் குறைச்சல். அதனால என்ன பண்ணுவேன்னா கிராமத்துல இருந்து கொடுத்தான் நிலக்கடலை ஒரு பை, பயறு அது அந்த செய்யார் பூமியிலேருந்து வர்றதுனால அந்த பக்கம் அந்த ஏரியாலேருந்து கடலூர் அந்த ஏரியாலேருந்து வர்றதுனால அந்த பூமியில என்னென்ன வரையுமோ எல்லாத்துலேயும் ஒரு அரை பை வரைச்சி அவர் வந்துட்டார அப்படின்பா எல்லாரும். அந்த மாதிரி பணம் தர வேண்டாம் ஆச்சாரனுக்கு, பணமா தர முடியல, வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். ஆச்சாரியன் நேரடியா உள்ளுக்குள்ள உதரத்துக்குள்ள போறதா இல்லையா, அந்த வயறு வாழ்த்தமா இல்லையா? ஆச்சாரனுக்கு கொண்டு போய் கொடுங்க. ஐசிங்கரா இருக்கட்டும், ஆண்டவனா இருக்கட்டும், சுயமாச்சாரியாரா இருக்கட்டும், கொண்டு போய் சமர்ப்பிங்க, தாராளம் சமர்ப்பிங்க. ஆச்சாரியனுக்கு நிலக்கடலை கொண்டு போய் கொடுக்கலாம், பயறு கொண்டு போய் கொடுக்கலாம், சுண்டல் கொடுத்தா நன்னா இருக்கும். டெய்லி சுண்டல் சாப்பிட்டானா ஆச்சாரியன் நன்னா இருப்பான், முட்டி வலி முழங்கால் வலி இல்லாம நன்னா நடந்து போற எல்லாத்துக்கும் கொடுக்கலாமோண்ணா. என்னென்ன வஸ்து நன்னா இருக்கோ சில பேர்லாம் இருக்கா, சீமுஷாண்டவன் பேசிட்டு இருக்கு பூர்வாசிரமத்தில் சில அவஸ்தைகள்லாம் சொல்லிட்டு அதை யாரும் இங்கே தெரிஞ்சுன்னு எங்கேயோ மேலே போயிட்டா, இதுக்கு ஃபாரின் போயிட்டா. சுவாமியான விட்டு வந்து நிற்கிறான் ஒரு பெரிய பையன். என்னம்மா இது இல்லை, சீமுஷாண்டவன் பிரார்த்திச்சிருந்தது. என்ன பிரார்த்திச்சு எனக்கே ஞாபகம் இல்லை, இன்னும் தெரியலையம்மா. இல்ல எல்லா எண்ணையும் இருக்கு அம்மா, நீ சன்னியாசி எண்ணெய் எண்ணையும் தடவைக்கூடாதுமா அப்படின்னா, இல்ல சுவாமி எதுவும் இல்லாம க்ஷேமமா இருப்பீர், இந்த உள்ளம் போதும், இந்த உள்ளம் போதுமா, நீ அது எப்படி உபயோகப்படுத்தணும் உபயோகப்படுத்துகிறேன், நீ இதை பத்தி கவலைப்படாத. இல்ல சுவாமி தான் உபயோகப்படுத்தும், சுவாமி தான் சுவாமி தான் உபயோகப்படுத்த போறாரு, அதை பத்தி கவலைப்படாதுங்க. என்ன பண்றது, அது வேண்டாங்கிற வசுவா இருந்தாலும் அந்தரங்க ஹிருதயம் தூய்மையானதாக இருந்தால் அது ஒண்ணு போதும். குஹன் போய் சமர்ப்பிச்சானே, தான் சாப்பிட்றது சமர்ப்பிச்சான், வசத்தியான மீன், சேற்றில் வாழைகள் துள்ளும் அப்படின்னு நல்ல பெரிய பெரிய கண்ட மீனை பிடிச்சி கொண்டு வந்து சமர்ப்பிச்சான் ராகவன். சத்ரியன் தான் சாப்பிட்ருக்கலாம், தப்பு இல்லை, சாப்பிட்ருக்கலாம், தப்பு இல்லை, சத்ரியன் தான். இல்லை எனக்கு எங்க வம்சத்தில் இந்த வழக்கம் கிடையாது, எங்க வம்சத்தில் இந்த வழக்கம் கிடையாது, நீ கொண்டு வந்தேன்னு ஏத்துன்ட்டேன், நன்னாரு தீர்காயுசோடு இரு. அந்த மீனும் மோட்சத்துக்கு போச்சு, அத்தனை மீன்கள், அத்தனை மீன்களும் மோட்சத்துக்கு போச்சு. அந்த மாதிரி எம்பெருமானுக்கு ஆச்சாரியனுக்கு இந்த வசுதான் இல்லை, அதுக்கு இந்த மாதிரி வசுவா கூட சமர்ப்பிக்க சொல்லல. அவன் ஐயோ பாவம், அவனுக்கு அந்நியதான் நினைக்க தெரியல, அவனுக்கு அது வசதியா தெரிஞ்சு அதை கொண்டு போய் கொடுத்தான். அந்த மாதிரி நமக்கு வசதியான வஸ்துக்கெல்லாம் நினைக்கிறோமோ, வசதியான வஸ்துவா கொண்டு போய் ஆச்சாரியன் ஆச்சாரியன் அதை எங்க போய் சாப்பிட போறார், ஆச்சாரியன் எங்க உறுத்திக்கு போறார், ஆச்சாரியன் எங்க அதை அனுபவிக்க போறார், அப்படிலாம் விஷயம் இல்லை. ஆச்சாரியின் சன்னதி வாரத்தில் அப்படி கொண்டு போய் திருவடி வாரத்தில் சமர்ப்பிச்சு எம்பெருமானுக்கு வசந்ததான புஷ்பங்களா கொண்டு போய் சமர்ப்பிக்கணும், வசந்ததான் சமர்ப்பிக்கணும். சீப்பா கிடைக்குங்கிறது ஆறு முழத்தை வாங்குறத விட வசத்தியா வர ஒரு முழம் போதும் எம்பெருமானுக்கு, அப்படி கொண்டு போய் சமர்ப்பிக்கணும் வசத்தியா. எம்பெருமானை பாக்குச்சே, எம்பெருமான் பாக்குறதுக்கு முன்னே கையில 10 ரூபாய், 20 ரூபாய், 100 ரூபாய் என்ன இருக்கோ போட்டு தட்டில அவரை ஆரதி காமிக்கணும், அப்புறம் கொடுக்கலாம். அவருக்கா தர, நீ அவருக்கு தரவே வேண்டாம், அவருக்கு அவன் தருவான், எவ்வளவோ தருவான். அவர் என்ன உன்ட்ட பிச்சை எடுத்து வாழணும் நினைச்சிருக்கியா? இல்ல, எம்பெருமானுக்கு பகவத் கைங்கரியம் என்றவர், ஜென்ம ஜென்மாந்திர சுகிருதம் இருந்தால்தான் ஆராதகரா இருக்க முடியும். எத்தனையோ ஜென்மம் சுகிருதமா இருந்தாதான். நீ போய் கொடுக்கணுமா, நீ 10 ரூபா கொடுத்து அவர் ஆராதனமாய் அவர் பெரிய சுபீஷமா இருக்கணுமான்னு எல்லாருக்கும் சந்தேகமும் கிடையாது. அதெல்லாம் ஜென்மாந்திர சுகுதம். நீ எல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. அந்த தாயார் பக்கத்துல போய் நிக்க முடியாது, பெருமாள் பக்கத்துல போய் நிக்க முடியாது. சுவாமி சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். ஆனா பொதுவா மத்த ஆராதகர் சொல்றேன், அவர் வாஸ்தவமான தபஸ்வி வேற, அது சமாச்சாரம் வேற. அவர்தெல்லாம் இங்க கொண்டே வரல. நான் பொதுவா மத்த சன்னதியில இருக்கிற ஆராதகர் சொல்றேன். போனாவும் நமக்கு எளப்பமா தெரியும், இவரை பார்த்து அப்படி சொல்ல முடியாது, மகா தபஸ்வி போய் சொல்ல முடியுமா? சொன்னா சொன்னதுக்கு நம்மளே அடிச்சுக்கணும் கன்னத்துல. அவர் ஒண்ணும் பண்ண வேண்டாம், அப்பேற்பட்ட மகா தபஸ்வி. அங்க இருக்கிற இதான் ஒரு பெரிய கோவிலுக்கு போறோம், சன்னதிக்கு போறோம். பெரிய கோவிலுக்கு எல்லாம் போனா 100 ரூபா 500 ரூபா குட்டறோம். நம்ம சொந்த பூமிக்கு போய் அந்த பையன் அவனுக்கு பண்றதுக்கு இவனுக்கு இவ்வளவு போட்டா போதும். நீ யார் அந்த தகுதியை எடை போடுறதுக்கு? நீ யார் எடை போடுறதுக்கு? அவனுக்கு அந்த எம்பெருமானுக்கு ஒருவேளை அன்னத்தை நிவேதனம் பண்றான், ஜென்மாந்திர சுகதம் உனக்கு பண்ண தெரியடா, உனக்கு கிடைக்கல, உனக்கு துப்பு இல்ல, வாஸ்தவமாவே உனக்கு அந்த இது இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? சுவாமி இந்த 1000 ரூபா வரதன் சன்னிதியில் 1000 ரூபா போறது விஷயம் இல்ல. எங்கேயோ ஒரு இடத்துல கரிவரதனா உட்கார்ந்து இருக்கானோ, சன்னதியே திறக்காம கரிவரதன் கரிவரதன் சொல்லிட்டு இருப்பா, அந்த சன்னதியில போய் 1000 ரூபா கொடுங்க, அவன் சந்தோஷப்படுவான். விளக்கேத்துக்கு கொடுங்க, விளக்க எந்த சன்னதிக்கு? இந்த மாதிரி கிராமத்து சன்னதிக்கு போனா கையில 1 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்தும் போடுவோம், நல்லெண்ணெய் ஏற்றி கொடுங்க. நெய் கொடுத்துதான் நல்லது வரணுங்கிறது இல்ல, நெய்யே வேண்டாம், சிரமப்படவே வேண்டாம், நீங்க நல்ல எண்ணெயே கொடுங்க. நல்லெண்ணெய் விளக்கேத்தினாலே எல்லா தர்தனங்களும் ஓடிப்படும். அவன் சொல்றான்னு சொல்லிட்டு கண்ட எண்ணெய் உட்காந்து ஏத்தின் இருக்காங்க, 5 எண்ணெய் சேர்ந்தது ஒரு பாட்டில் அப்படின்னு அதை வாங்கி எடுத்து ஏத்தாதவங்க, 5 எண்ணையும் சேர்ந்து ஏத்தவே கூடாது. அது அதுக்குன்னு ஒரு தேவதைகள் இருக்கு, அது அதுக்குன்னு ஒரு ஆராதனைகள் இருக்கு, அது அதுக்குன்னு ஒரு சாநித்தியம் இருக்கு, எல்லாத்தையும் ஒன்னா கலந்து என்ன பண்ண முடியும்? அது அது தனித்தனி எல்லா பழமும் நன்னா இருக்குன்னு ஏதோ இதெல்லாம் மது வர்க்கத்துல போட்டு வேணா சாப்பிடலாம், அது அது சாப்பிடறதுக்கு உண்டான ஸ்திதியில தான் சாப்பிடணும். அந்த மாதிரி நதி ஸ்நானம் அங்கிருந்து ஆரம்பிச்சது, எங்கேயோ போயிருத்து. இந்த நதி எங்க இருக்கு, தடாகம் எங்க இருக்குன்னு பார்த்து ஆ வாங்கிட்டு இருந்தான் அந்த காலத்துல. இன்னைக்கும் இந்த பாக்கத்துல எல்லாம் போனோம்னா ஏன் பாக்கம் பாக்கம் பாக்கன்னு வந்ததுன்னா உள்ளுக்குள்ள ஒரு குளம் இருக்கும், இந்த குளத்தை சுத்தியே இவன் அனுஷ்டான கிரமம், வேற வேண்டாம் அவளுக்கு. நாவல் பாக்கத்துல அப்படிதான் இருந்தா பெரியவாள்லாம், மத்ததெல்லாம் அவளுக்கு திருணம். காத்தால போனா தீத்தாமாடுவா, அனுஷ்டானம் பண்ணுவா, 10 மணி வரை ஆத்துக்கு வருவா, இஞ்சூர்த்தி எடுப்பா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இஞ்சூர்த்தி எடுப்பா, அந்த ஒரு டம்ளர் அரிசி யாராத்துல போடுறாளோ அதோட சரி, நேரம் ஆத்துக்கு வந்துடுவா. எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா யாரான் அதிதி சத்காரம், அதிதியா யாரும் வந்திருக்கான்னு தெரிஞ்சா வேணா அடுத்த ஆத்துல கொஞ்சம் வாங்கிப்பான். இன்னும் நிஷ்டையில இருக்கவா என்ன பண்ணுவேன், தன்னுதுல பாதியா குறைச்சுன்னு அவளுக்கு சாதம் சாதிப்பான். அந்த மாதிரி எந்தரோ மகானுபாவலுங்கிற மாதிரி அந்தரைக்கு வந்தனவுலன்னு அவர் சொன்னார். எத்தனையோ பேர் இருக்கா அந்த உலகத்துல, எத்தனையோ பேர் இருக்கான்னு நமக்கு தெரியாம எத்தனையோ பேர் இருக்கான், அதுல எல்லா சந்தேகமும் இல்ல. அந்த மாதிரி ஸ்நானம் அவ்வளவு வசதியானது. நம்ம என்ன பண்றோம், அமாவாசை மாசப்பருப்பு எழுதியே வந்திருக்கேன், என்ன மறந்துபடப்படாதுன்னா, அமாவாசை மாசப்பருப்பு சிராத்த நாள் நல்லா நியமிச்சுக்கோங்க. விழுப்பு தீட்டு பட்டா கிரகணம், ஞாயிற்றுக்கிழமை சப்தமி, பிறப்பு இறப்பு தீட்டு, இது எல்லாத்துக்கும் அமர்ந்து தீத்தாமான்னதான் போகும். இதெல்லாம் அமாவாசை இன்னைக்கு வெந்நீர்ல குளிக்கிறேன் சுவாமி அப்படின்னா அவனுக்கு வசத்தியான ஒரு பாபம். என்ன பாபம்னா கோஹத்தி பாபமா. அமாவாசை அன்னைக்கு வெந்நீர்ல யார் குளிக்கிறாளோ அவளுக்கு வசத்தியான பாபம் வரும். கோதானம் பண்றது பெருசு, ஆனா கோ அதானம் பண்றதுங்கிற மாதிரி கோஹத்தி பண்ற பாவம் வந்து சேருமா. ஸ்நானம் பண்றது இவ்வளவு இருக்கு பாத்துக்கோங்க. அன்னைக்கு உட்காந்து ஷவரை திறந்துட்டு குச்சிண்டு, சுவாமி நாங்க எங்க போவோம், ஏன் இந்த ஹைதராபாத்ல நிறைய ஏரி இருக்கு, ஏரி இல்லாத இடமே கிடையாது, எத்தனையோ குளங்கள் இருக்கு. திருணம் நினைச்சுட்டா எதுவும் ஒன்னும் பண்ணாதுன்னு நினைச்சுட்டா ஒன்னும் பண்ணாது. அந்த ஸ்திதியில கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு ஒரு மூதரை அவபாட்டி சொன்னான் சொல்லுவா. எத்தனையோ அவபாட்டி இருந்திருக்கா, அதெல்லாம் நமக்கு விசாரம் தேவையில்லை, எந்த அவபாட்டிங்கிறது. ஆனா அவர் சொன்னது என்ன, கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னா கோவில் இருந்தா அங்க ஒரு குளம் இருக்கும், குளம் இருந்தா சுத்தி அக்ரஹாரம் இருக்கும். அது ஒரு வசதியா ஒரு பத்ததி. அக்ரஹார தெரு, செட்டியார் தெரு, வரிசையா இருக்கும் சத்திரியார் தெரு. அவவாளுக்கு உண்டான அனுஷ்டானங்கள் யாருக்கும் யாரோட அனுஷ்டானத்திலையும் குறவு கிடையாது. அவாவ அனுஷ்டானத்துல பத்ததியா இருக்கலாம். அதுக்கும் ஒரு காரணம் சொல்லிவிடுறேன். எல்லாரும் ஒன்னா இருந்தா என்ன அப்படின்னா, பக்கத்தாத்துல கவிச்சி பண்ணிட்டு இருந்தானே இந்த ஆத்துல உட்கார முடியுமா? ஐயோ தாங்க முடியல, எப்படி இம்சையா இருக்க, நன்னா இருப்பானா? இது வேணுமா, இது வேணுமா? அவன் நன்னா இருப்பானா? என்னால வாந்தி எடுக்கிறது, என்னால இம்சையா இருக்கு. ஏன் இந்த சோசியலிசம் இப்ப புரியுதா? ஏன் அந்த காலத்துல அவ வச்சுக்கல? அவளுக்குன்னு ஏன் ஒரு தனி பத்ததி ஏற்படுத்தி கொடுத்த? இன்ஜினியர் இன்ஜினியர் தான். இப்ப புதுசா ஆரம்பிச்சுட்டாலும் இன்ஜினியர் எல்லாம் இன்ஜினியர் பண்ண கல்யாணம் பண்ணிக்கிறது, டாக்டர் எல்லாம் டாக்டர் பண்ண கல்யாணம் பண்ணிக்கிறது, வக்கீல் எல்லாம் வக்கீல் பசங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது, அவளுக்கு எல்லாம் செட் ஆகுது. செட்டா இதான் அந்த காலத்துல பண்ணிட்டு இருந்தான், இதைத்தான் பண்ணி கொடுத்தான். வேற எதுவும் புதுசா பண்ணல, எதுவும் மட்டும் வசதிங்கிறதுக்கு பண்ணல. அவளுக்கு சர்வை பண்றதுக்கு சரியா இருக்குங்கிறது இந்த பத்ததி எல்லாம் வசதியான பத்ததி. அதனால கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு நம்ம பிளாட் பார்த்துட்டு இருக்கோம். கோவில் எங்க பாக்கிறோம்? 3 பெட் நோற்றுச்சுவாக்குங்கிற மாதிரி நமக்கு பெட்டு தான் முழுசா முழுசா கண்ணில் படுறது. கற்றுக்கரவை கரங்கள் பல கறந்து செற்றா திரடிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்று இல்லாத கோவலதம் பொற்கொடியே. செற்றா திரளிய சென்று செரு செய்யும் கம்சன் எப்பொழுது ஹிம்சைக்கு ஆள் அனுப்புவான், எந்த ரூபத்தில் அனுப்புவான்னு தெரியல. காக்காசுரனா வரான், சகராசுரனா வரான், இல்லாட்டி மாவாய்ப்பலந்தானே மல்லரை மாட்டியன்னு மாவாய் அனுப்புறான், குதிரையா வரானாம், கழுதையா வரான். இந்த ஸ்திதியில் கொக்கு எங்க போனாலும் என் கிருஷ்ணனுக்கு ஒரு தொந்தரவு இருந்துட்டே இருக்கான். அதனால செற்றா திரளிய சென்று சிறச்சியும் அவளுக்கு ரெண்டு தான் தெரியும். ஒன்னு பால் கறக்கிறது, பசு ரஷணம் பண்றது, அதுக்கு அவளுக்கு கையில தடி. ரெண்டாவது கையில கூர்வேல் கொடுந்தொழிலன், இன்னொரு கையில வேல் வச்சிருப்பா. எதுக்கு? ராட்சசால் யாரா வந்த கண்ணா மூடின்னு குத்தி பண்ணும். நம்மள முன்னாடி 4 செக்யூரிட்டி, அதுக்கு ஒரு பிளாக் கார்ட் 4 வச்சுப்போம். முன்னாடி வா, பயமா இருக்கு எனக்கு, முன்னாடி வா, பயமா இருக்குன்னு. அவ செற்றாச்சரிய சென்று சிறு செய்யும், அவன் கம்சனே வந்தாலும் நாங்க குத்தி கொண்டுடுவோங்கிற ஒரு தைரியம். கம்சன் எவ்வளவு பெரிய ராட்சசன், அவன் வந்தாலும் எம்பெருமானை காக்க வேண்டும் என்பதான ஒரு தைரியம். இன்னைக்கு சுவாமி கோவில் ஒரு பிராபலம் அப்படியே, அதெல்லாம் நமக்கு எதுக்கு? கோவில் அவன் இருந்தா எடுத்துட்டு போறானே, விட்டுட்டு வந்துருவாங்களே. நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். கோவில் யாரோ ஒருத்தர் பண்ணிவிட்டால அவனுக்கு பழப்பு இல்ல, இதே சாக்கு கோட்டுக்கு இதுக்கு அழிஞ்சின்னு உட்காந்து கோவில கட்டின்னு அழுதுன்னு இருக்கான். விட்டுட்டு வர வேண்டியதானே. யார் கோவில் இது? புல்லறையின் கோர் அப்படி வசத்தியான கருத்மான் சாநித்தியம் உடைய கோவில். அந்த கோவிலை ரஷணம் பண்ண வேண்டாமா? சம்பிரதாயம் கோவில் இருக்கணும், கட்டாயம் குளம் இருக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் இன்னைக்கு கிராமத்தை வழிவகுத்தா. இதெல்லாம் இருந்தா ஒரு சிஸ்டம் இருக்கும், சிஸ்டம் இருந்தா நமக்குள்ள யோக்கியம் கிடைக்கும், நல்ல புத்தி கிடைக்கும், நல்ல புத்தினால நல்ல விருத்தி கிடைக்கும். நல்ல விருத்தி கிடைச்சா நல்ல நன்னா இருப்பான். மாத்தி மாத்தி சைக்கிளிங் இது. நல்ல அன்னம் கிடைக்கும், நல்ல அன்னம் கிடைச்சுன்னா நல்ல புத்தி இருக்கும். திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். ஊரே ஊரு கூடி ஒன்று வாழ்வா. தேர் இழுக்கச்சு அத்தனை பேரும் தான் போய் நிற்பா. விழுப்பு தீட்டு பாக்கிறது இல்ல தேர்ல, அத்தனை பேரும் தான் போய் நிக்கிறது. சன்னதிக்கு போச்சே யாரும் அப்படி பண்றது இல்ல, பாக்கிறது இல்ல. அதுக்கு நேர சட்டையில பட்டுன்னு வரக்கூடாது. அவன் சட்டை போட்டுருக்கான் சொல்லிட்டு கோயிலுக்கு போனா சொல்லிட்டே சுவாமி சொல்லிட்டு பண்ணி அரசு இல்ல அப்படின்னு சொல்லி காலங்காத்தால சட்டையில எல்லாம் பட்டுன்னு வந்து அனுஷ்டானம் பண்ணக்கூடாது. கோவிலுக்கு போயிட்டு இருந்தா 2 நிமிஷம் உட்காரணும். நாழி இல்லையா மந்திரஸ்தானம் பண்ணிக்கணும். கடைசி பட்சமாவது மந்திரஸ்தானம் பண்ணிட்டு மேற்கொண்டு அனுஷ்டானம் இல்லையா, எல்லா அனுஷ்டானத்தையும் பண்ணிட்டு வா. இல்ல சுவாமி மாத்தியானத்துல மாத்தியானம் ஒண்ணும் அப்படிலாம் ஒண்ணு வேண்டாம். முன்னாடியே மாத்தியானம் அக்கியத்தை விட்டுரு, அக்கியத்தை விட்டு தபஸ் எல்லாத்தையும் முடிச்சு அயோத்தியே முடிச்சிருவோம். முடிச்சிட்டு சன்னதிக்கு போ. எல்லா கிரகச்சாரம் படும் அப்படின்னா பகவத் அனுபவம் வசதி, பகவத் அனுபவம் வசதி. அந்த பகவத் அனுபவம் பண்ணிட்டு வந்து தீர்த்தாமடக்கூடாது, அது ஒரு அவஸ்தை. ஏன்னா பகவத் அனுபவம் வந்து வசதியான சமாச்சாரம். அதுக்காக நம்ம சில பிரின்சிபல் எல்லாம் உதவும் கூடாது. தெரியவா எப்படி அனுஷ்டானம் பண்ணா கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்மளா ஒரு புது அனுஷ்டானத்தை கிரியேட் பண்ணிட்டு கோவிலுக்கு போயிட்டு இருந்தேன், அதான் தீத்த மாறுறேன். நேர வாசல கூட உட்கார உள்ள நுழையில, நேர குளத்துல இருந்து எடுத்து தீத்தா மாதிரி எல்லாருக்கும் நான் பாரு கோவிலுக்கு போயிட்டு இருந்தேன், தீத்தா மாறேன், சுவாமி சொன்னார் உழுப்பு போட்டு சொல்லியிருந்தாரோ, நான் பரம சுத்தினா அப்படின்னு எடுத்து குளத்துல தள்ள தள்ள தள்ள குட்டின் அவ்வளவுதான். அதோட போச்சு, எல்லாம் போச்சு. அங்க போய் ஏதாவது நல்ல புத்தி நாள் வரும், அதுவும் இல்ல. இங்க அனுஷ்டானமும் இல்ல. அனுஷ்டானமா நல்லா இருந்தா பரவாயில்ல, அனுஷா தான் நன்னா இருக்கிறோம் இந்த மாதிரி வேண்டாதெல்லாம் நிச்சயம் பண்ண மாட்டான். அதுல எல்லாரும் சந்தேகம் இல்ல. அனுஷா நம்ம இருக்கு நினைச்சிருக்கோம், நன்ன அனுஷாதம் வந்து அவன் நிச்சயம் இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ண மாட்டான். அதாவது காரியம் எல்லாம் பெரியவா என்ன பண்ணா, பெரியவா என்ன பண்ணா கேட்டு தெரிஞ்சுன்னு பண்ணணும். அப்படி தப்பு பண்ணிட்டோம், சுவாமி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் சரியா இல்லையா தெரியலையே, நம்ம தான் அப்படி இல்லையே. வாத்தியா சுவாமி உங்களுக்கு பணம் கொடுத்துறேன் என்னவோ, நீ அந்த கர்மானந்தத்தை பாத்துக்கோ. இது வசத்தியான வைத்திய காரியம், அந்த கர்மாந்த அது அப்படிதான் இருக்கும். நல்ல காரியமாக அமையும் அந்த வாத்தியார போய், வாத்தியார் புத்தி எப்படி இருக்கும்? அப்புறம் சொல்றச்சியே கர்மாந்திரம் சொல்லிட்டேன், நான் அந்த வாத்தியார் புத்தி எப்படி இருக்கும்? அட போடா இவனுக்கே ஒரு அக்ஷரம் இல்ல, நம்ம ஏன் பண்ணி உட்கார்ந்து இருப்பானே, நம்ம ஏன் சிரமப்படுவானே, முடிஞ்ச வரையும் மாமா மாமா சொல்லி பாப்பான், சொல்ல தெரியலையா இவன் சொல்லே போவான். ஆஹா, வாத்தியார் சொல்லிட்டார், வாத்தியார் தான் அங்க கல்யாணம் பண்ணிக்கிறார், வாத்தியார் தான் சாதம் பண்றார், வாத்தியார் தான் தர்ப்பணம் பண்றார். நம்ம என்னைக்கு பண்ண போறோம், நம்ம என்னைக்கு பண்ண போறோம் நம்ம ஆத்துல இருக்கிற வாளுக்கு? அப்புறம் ஏன் சீனம் வராது, ஏன் சீனம் வராது? அதனாலதான் சீனம் வருது. பண்ற வாளுக்கு சொல்ல, பண்ணாத வாளுக்கு போய் சொல்லுங்க. அன்னைக்கு முதல் நான் செக்ரட்டரி கோச்சிங் டே அந்த மாதிரி பண்ணாத வாழ் தான் சொல்றேன். ஏன்னா நான் ஒரு வேகத்துல சொன்னேன் இல்லைங்கிற, தப்பு இல்லைங்கிற, நிறைய பேர் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டல கட்டலங்கிறதுல பொதுவா நான் சொன்னேன். பொதுவா ஒரு பொது பத்திக்கு போனா, ஒரு சபைக்கு போனோம்னா, ஒரு சன்னதிய ஆசிரமத்தில் இங்க போறேன், நம்ம ஆராதகர் எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன், எங்க ஆராதகர் எதுவும் இருக்க மாட்டார், எங்க ஆராதகர் எதிர்பார்க்க, பெருங்கையோட போகக்கூடாது. மகாலட்சுமி தாயார் சன்னதிக்கு பெருங்கையோட போவாளா, பரம தர்திரம் வரும், பரம தர்திரம் வரும். அவர் ஆராதகர், அவருக்குன்னு ஒரு பாலிசி, அவருக்கு என் தாய் என்னை காப்பாத்துவாங்க ஒரு திருட விரதம், அது வேற. ஆனா நீ என்ன பண்ணணும், சொர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி, அதான் வசதி. புஷ்பங்கள்லயே வசதி சொன்ன புஷ்பம், முதல்ல என்ன சொல்ற, முதல்ல சொல்லிட்டு தாமரை புஷ்பம் சொல்றேன், ஒரு தாமரை, அதுக்கப்புறம் 100 இதழ் கொண்ட ஒரு தாமரை, அதுக்கப்புறம் புண்டரீகம்னு 1000 மேல, அந்த 1000 மேல மேலதான் உட்கார்ந்து எம்பெருமா என்ன பண்றான், அந்த 1000 மேலதான் இந்த பிரம்மாவை படைக்கிறான். புண்டரீக மலரதன் மேல் ஆழ்வார்ல மங்களாசாசனம் பண்றான், அந்த புண்டரீகம்னு 1000 இதழ் அது நம்மள்கிட்ட கிடைக்காது, சமர்ப்பிக்க முடியாது, பாசம் 100 இதழ போயிடுது. தாமரை புஷ்பம் கிடைக்கும் இல்லையா, எங்கேயாம போய் வாங்கிட்டு வருது? சுவாமி ஒரு புஷ்பம் 10 ரூபா சொல்றான், சொல்லிட்டு போறான், எத்தனையோ செலவழிக்கிறோம், ஒரு புஷ்பம் சமர்ப்பிக்க அந்த தாயாருக்கு, வறட்சியே தாயாருக்கு அப்படி புஷ்பத்தை நல்ல புஷ்பமா சமர்ப்பிக்கணும். வசத்தியானது, வசத்தியான வஸ்துக்கள் எங்க இருக்கோ அதை கொண்டு போய் சமர்ப்பிக்கணும். அது மாதிரி கோவிலுக்கு கொண்டு போய் சுண்டல் எல்லாம் கொடுக்கலாம், சுண்டல் எல்லாம் பண்ணாலும்னா சுவாமி நேத்தி கொடுத்தேன் இன்னைக்கு பண்ணிட்டீரா, நாளைக்கு வரட்டுமா அப்படின்னு நின்றுக்க கூடாது. அவளுக்கு என்னைக்கு சௌரியமோ அன்னைக்கு பண்ணுவான், இல்லையா அலங்கார தலிகை பண்றாளா அன்னைக்கு குழம்புல போட்டுப்பா. சுவாமி தாய ஒரு நாள் அலங்கார தலிகை பண்ணுமே, நான் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறேன் சொல்லேன், வம்சமே நல்லா இருக்குமே, தாயா சாப்பிடுவான்னு சாப்பிடணும், பட்டர் சாப்பிடுவாரா நம்ம சுவாமி சாப்பிட்டுருவார நிறையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க கூடாது. அவா ஸ்திதி என்னன்னா, நான் சொன்னேன் ஏற்கனவே, சாயந்தரம் தலையே பண்ணுவா, பசிக்காது வயிறு, தலையே பண்ணுவா, தலையே பண்ண சொல்லிட்டு இந்திய தலி பண்ணியா தலி பண்ணிட்டேன், சரி சரி கொண்டு பிரம்மாசனி வச்சிருவோம், சரி பிரம்மாசனி கொண்டு வச்சிருவா, தலசமி தலசமி சரி எடுத்து வச்சிருவோம், யாரா வந்தா கொடுத்துருவோம். என்ன சுவாமி எனக்கு மண்ண என்ன, எனக்கு பசிக்கல, இப்ப என் பெருமாள் வாடி கிடப்பான், ஐயோ பாவம் எனக்கு பசிக்கல, என் பெருமாளுக்கு பசிக்கும் இல்லையா. அப்படி பெருமாள் சன்னதிக்கு போனான்னு சொல்லி, ஆச்சாரியன் சன்னதிக்கு போனான்னு சொல்லி, நம்மளால எவ்வளவு வசதியா கொடுக்க முடியுமோ அது வசதியா கொடுக்கணும், அதுதான் பத்ததி. குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே, இப்படி குற்றம் இல்லாத கோவலர்தம் பொற்கொடி. அவளுக்கு பகவான் ஸ்மரணம் தான் இருக்கும் மனசுல, கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிக்கணும், எதா இருந்தாலும் கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிக்கணும். அப்படி 100 தடா வெண்ண தாயாரர் தான் பிரார்த்திச்சுண்டா, 100 தடா வெண்ண, 100 தடா தயிர், 100 தடா பால், கோபுரெல்லாம் அப்படிதான் சமர்ப்பிப்பாளாம். நீ உடைச்சது போகதான் நான் வியாபாரத்துக்கு, நீ சாப்பிட்டது போகதான் மற்றவாளுக்கு. நான் சாப்பிட்றதே, நான் சாப்பிட்றது எப்ப, கிருஷ்ண நீ வந்து அதில் கொஞ்சம் ஒரு ஒரு கோவலம் எடுத்து வாயில் வச்சுன்ற, அப்புறம் நான் எனக்கு சௌக்கியமாக இருக்கும், அதை நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்படி இருந்தா குற்றம் ஒன்றில்லாத கோவலர் தம்பொற்கொடியே, இப்படி ஜனங்களே குற்றம் இல்லாதவா, அவளுக்கு தலைவியா இருக்கிறவ எப்படி இப்ப, புற்றரவல்கள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பெயர் பார புற்றரவல்கள் புனமையிலே போதராய். புற்றரவு அப்படி பாம்பு என்ன பண்ணும், அப்படி உள்ளுக்குள்ள நுழையும். எந்த உள்ள நுழையும் அப்படின்னா புத்துக்குள்ள உள்ள நுழையும். பாம்பு நுழையிறது பார்த்தா பாம்பு விஷம், ஆனா பாக்குறது பாருங்க அழகா இருக்கும். உள்ள நுழையுது பரம்பெடுத்து ஆடினா அழகா இருக்கு, பாக்குறதுக்கு அழகா இருக்கு. பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. ஆனா புற்றரவு அப்படி அவ தலைமையர் அப்படி இருக்குமா, அவ தலைமையர் அப்படி இருக்கும் இல்ல. ஒவ்வொரு கோபிகளும் கை அப்படி தலையில அத்தராஹித சாருவம் சனாலா அப்படின்னு மயூரா அப்படின்னு அந்த மயூர் இருக்கு இல்லையா, அந்த மயிலோட இறகு மயிர் பீலி அப்படி வரதன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒத்த மயிர் பீலி வச்சுட்டு இருப்பான். அத்தனை கிருஷ்ணாவதாரம் எங்கெங்க கிருஷ்ணனை நீங்க அனுபவிச்சாலோ, வேணுகோபாலனா அவிச்சாலோ அனுபவிச்சாலோ, பார்த்தசாரதியா அனுபவிச்சாலோ, ஓங்கி உலகந்த உத்தமனா அனுபவிச்சாலோ, அத்தனை அனுபவித்தையும் என் வரதன் வள்ளல், அதனாலதான் வரதன்னு பேருச்சான். என்ன வரம் கேட்டாலும் தருவான் எம்பெருமான். அத்த ஒத்த மயில் பீலியில அல்லதான் சுவாமி தேசிகன் மாம அந்திம பிரயாணே. அந்த அந்திம பிரயாணத்துல இந்த ஸ்திதி எனக்கு காமிதா, வசதியான ஸ்திதியா இருக்கு. நான் இதுக்கா மதுரா பிருந்தாவன் போக முடியுமா? போக முடியாது, எனக்கு காமி அப்படின்னு கேட்கிறான். வசதியா புற்றரவல்கள் புனமயிலே போதராய், இப்படி வசத்தியான அவளோட தலைமையில் எப்படி இருக்கு, மயில் பீலி மாதிரி இருக்கான். ஏன்னா கிருஷ்ண சாநித்தியம், கிருஷ்ண சம்சலேஷம், அவன் ஈசி ஈசி ஈசி ஈசி ஈசி அப்படியே அந்த சத்துவ குணம் முள்ள ஏறிட்டு அப்படி அவளை தேஜஸ்வியா அழகா இருக்கா. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்த முகில்வண்ணன் பேர் பாட. அம்மாடி உங்காத்துக்கு முற்றத்துக்கு வந்துட்டோம் நாங்கெல்லாம், இப்படி கிருஷ்ணாராமா கோவிந்தான சகஸ்ரநாமத்தை பாடிட்டு கொண்டி வா, எங்களுக்கு பலன் கொடு. சகஸ்ரநாமத்தை ஆரம்பிச்சிட்டோம், எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் காமிச்சு கொடுக்குறா தாயாருங்க. எந்த காரியம் இன்னும் நோம்பு நோக்கு ஆரம்பிக்கல, முன்னாடி சொல்றா பாருங்க. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாடி. யாரோ அதெல்லாம் இல்ல, முகில்வண்ணன் சகஸ்ரநாமம் பீஷ்ம பிதாவர் கொடுத்தாரே அந்த சகஸ்ரநாமம். அந்த சகஸ்ரநாமத்தை சொன்னோம்னா எல்லா காரியம் பூர்த்தி ஆகணும். முதல்ல வடக்கெல்லாம் போனா முதல்ல நாம வச்சிருந்தான். உட்கார்ந்த உடனே போஜனகாலே சர்வத்திர ஹரிநாம சங்கீர்த்தனம் ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிட்டு சாப்பிடுவா. மாதவா மதுசூதனா கோவிந்தா பஜனை பண்ணிட்டு தான் சாப்பிடுறாவா. பாருங்க நன்னா பாருங்க, அவள்கிட்ட யாருக்கு எல்லாரோட வழக்கமும் பிராமண சத்திரிய வைசியம் நீங்கள் இங்கெல்லாம் எல்லாம் பிரிச்சு பிரிச்சு பாக்குறாங்க. அங்க போனா யார் பிராமணம் யார் சத்திரியனே தெரியாது, எல்லாத்தையும் சாநித்தியம் ஏறி கிடக்கும் அவா பக்தி. அந்த பக்தியினால அவளுக்கு என்ன ஆறுது, சாப்பிடுறது உட்காந்து நம்ம என்ன பண்ணுவோம். சர்வத்திர போஜனகாலையும் சொல்லிட்டா போதும் சாமி, மூணு வேலை ஆண்டா சொல்லிருக்கா, மூணு தடவை சொன்னா மந்திரோபதேசமா மூணு வேலை சாப்பிடுறேன், சாப்பிடுறதே சொல்லிருக்கிறோம், மத்த சமயத்துல என்ன விட்டுடுங்கோ லீவ் விட்டுடுங்க எனக்கு. சதா ஹரித்யானம், அங்க போனா வடக்க போனோம்னா சதா ஹரித்யானம் முடிஞ்சவரை வெக்கத்தை விட்டுட்டு அவ வந்து நடமாடுவான். ஏன்னா கிருஷ்ணன் கூட நடமாடுறான், அது பொம்னாடிகள் தான் பாக்கணும். ஆம்பளை விடுங்க, ஆம்பளை ஆடுவான். நம்ம இதுல ஆம்பளை எந்திருக்க மாட்டோம், சேர்ல உட்காந்து வெறி பாக்குறதோட சரி பஜன் பண்றா நல்லா இருக்க நல்லா இருக்கேன் உட்காந்து பாக்குறேன், வாய் திறந்து சொல்லேன் என்ன ஆயிட போறது, பக்கத்துல இருக்கோம் பாப்போனோ இவன் பார்த்து என்ன உனக்கு என்ன பிரசிடண்ட் அவார்டா தரப்போறேன், அது போறதானே இந்த பிரசிடண்ட் அவனுக்கு கைவிட்டு போறதா, ஏன் கோவிந்தா கோவிந்தா சொன்ன ஐயா என் குரல் சொல்ல நன்னா இல்ல, என்ன பக்கத்துல இருக்க கல்யாணம் பண்ணிக்க போறாள், அவ ஏற்கனவே கல்யாணம் பண்ணி உட்காந்துட்டா வந்து திருப்பி இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது, அவளுக்கு உன் ஸ்திதி நல்லா தெரியும் சொன்னேன், கோவிந்தா கேசவா மாதவா அப்படின்னு சொல்ல யார் வேண்டாங்கிற. முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேரார பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, நீ ஏற்றுக்குறங்கும் பொருளேலோரும் பாவாய். இந்த கோபிகை நாத்துல கிருஷ்ண சாநித்தியம் அளவுக்கு மிஞ்சி இருக்கிறதுனால அவளோட சம்சலேஷம் வேணும், இருந்தால் விரதம் பூர்த்தியாகும்னு குற்றமொன்றில்லாத கோவலதம் பொற்கொடியே குன்றனைய குற்றம் செய்யணும் குணங்கொள்ளும் ஆழ்வார் சாதிக்கிறார். இந்த பாசுரத்து ஆழ்வார் தான் சாதிக்கிறார், பொய்கை ஆழ்வார். அவர் என்ன சாதிக்கிறார்? குன்றனைய குற்றம் செய்யணும் குணங்கொள்ளும் எம்பெருமானோட ஸ்திதிய சொல்றாராம். மதுரால என்ன அது அப்படி ஊஞ்சல்ல உட்கார்ந்து ருக்மணியும் கிருஷ்ணனும் அப்படி ஒய்யாரமா ஆடின் இருக்கான். ருக்மணியன் பார்த்தா நன்னா ஆடுறானே சௌக்கியமா இருக்கே இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தொடைய பிடிச்சு விட்டு கீழே காலை பிடிச்சு விட்டு அப்புறம் கீழே இறங்கி ராதா மாதிரி இப்படி ஆட்டி விட்டு ஆட்டி விட்டு விதவிதமா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான் வசத்திய. ஆனா எம்பெருமான் திருமுகம் மண்டலம் வாட்டமாவே இருக்கு. கொஞ்ச நேரம் ஆச்சு அந்த ஆடின கலப்பு கொஞ்சம் நிறுத்து சீக்கிரம் நிறுத்து சீக்கிரம் நிறுத்துங்கிறான். சீக்கிரம் நிறுத்தினோன்னா அப்படியே கொட கொட கொட கொட கொட வாந்தி எடுத்துட்டான். கிருஷ்ணா இந்த பிரகிருதி விசேஷம் உன்னையும் படுத்துறதா? நான் என்ன சரியா தெளிவு பண்ணலையா இன்னைக்கு காத்தால என்ன தெளிவு சமர்ப்பிச்சேன்? இது கொஞ்சம் யோஜனை பண்றேன், உனக்கு எது அஜீர்ணமாச்சு? இப்படி ஏன் இப்படி ஆயிருது கிருஷ்ணா? ஏன் இப்படி ஆயிருது? பக்குவமா தான் சொல்லியிருப்பேனே, ஏதாவது முடியலன்னு சொல்லியிருந்தா ஒரு ரங்கநாதனுக்கு அன்னைக்கு எம்பெருமானார் பண்ண மாதிரி சுக்கு தீர்த்தம் மாதிரி வச்சு கொடுத்துருப்பேனே. ஏண்டா என்கிட்ட சொல்லல, உடம்பு முடியலன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமோன்னு. நான் தான் பைத்தியம், உன் மூஞ்சியை பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கணும். எத்தையோ காரியம் பண்ணிட்டு இருந்துட்டேன் போல் இருக்கு. என்ன ஆச்சு அப்படிங்கிறானா? இல்ல என் பக்தனோட பக்தி ரொம்ப ஜாஸ்தியா போச்சு, அதான் என்னை அவஸ்தப்படுத்துறது. என்னது உன் பக்தனோட பக்தி? அப்படி என்ன ஆச்சு அப்படிங்கிறானா? இந்த கோகுலத்தான் கழிநீர் வைக்கிறான் ஒரு நந்தகோபநாதத்துல. அவன் நந்த கழிநீர் வைக்குமா? அவன் எப்படின்னா நிறைய விதவிதமா மந்தைகள் இருக்கிறதுனால நிறைய கழிநீர் அவனுக்கு பாருங்க, கழிநீர் நிறைய. அப்ப எவ்வளவு சாதம் வடிப்பான்? இத்தனை சாதத்தையும் அவனும் சாப்பிட முடியுமான்னு வரவாளுக்கெல்லாம் போடுவானான். யார் வந்தாலும் போடுவானா, யார் வேணா யாராத்திர வேணா சாப்பிடுவான். ஏன்னா பஞ்சலட்சம் கன்னியரே, அப்ப அவளோட செந்தை பாத்துக்கோங்க, கோடி பேருக்கு மேல இருந்தா யாராத்துல எவ்வளவு அடுப்பு மூட்ட முடியும்? அதனால யார் வேணா யாராத்திலையும் சாப்பிடுவோம், வித்தியாசமே கிடையாது. எல்லா ராத்திலையும் பானைகள் பொங்கி கிடைக்கும், நீ இங்காத செல்வம் நிறைந்து. அதனால அவளுக்கு தேவையில்லை. பால் நனையா விளையறது, பூமி நனையா விளையறது, எங்களுக்கு இது ரெண்டு போதும். கிருஷ்ண தியானம் ஒண்ணு இருக்கு, அது போதும். மூணே மூணு அவளுக்கு. குற்றம் ஒன்று இல்லாத அவன் என்ன பண்றான்? கழனி அவன் மாடுக்கு நாக்கெல்லாம் உண்டு. ஒரு நாடு வந்து ஒரு மாடு வந்து என்னென்ன நம்மள மாதிரி கடுத்த தயிர் சொல்லுவாங்க, கடுத்த தயிர் சாப்பிடுவான். கடுத்த தயிர்லாம் போய் சாப்பிடுவாளா? அது கொஞ்சம் புளிப்பா இருக்கணும். அடுத்தது இன்னொருத்தான் நல்ல புளிப்பா, சொட்ட சொட்ட சொட்ட நாக்கள் தொட்ட அப்படி அப்படிங்கணும். அவ்வளவு புளிப்பு வேணும், நம்மளே சாப்பிட்றோமா இல்லையா? இத்தனை மூணு விதமா தயிரை சாப்பிட்டுன்னு இருக்கோம் நம்மளே. இந்த மாதிரி மனுஷா இருக்கா? இந்த மாதிரி புளிப்பு சாப்பிட்றவனுக்கு கடுத்த தயிர் கொடுத்தா பிடிக்கவே பிடிக்காது. தயிராதே அப்படியே அப்படியுமா? கடுத்த தயிர் சாப்பிடறவனுக்கு புளிப்பு கொடுத்தா இதுக்கு இல்லேனே சொல்லியிருக்கலாமே அப்படிமா. ஒரே வஸ்து தான், அதோட டைமென்ஷன் தான் வேற. அந்த ரீதியில இங்க என்ன இருக்குது, பசுக்களுக்கு முதல் நாள் கழிநீர், ரெண்டாவது நாள் கழிநீர், மூணாவது நாள் கழிநீர் வச்சு கொடுப்பான். அது அதுக்கு இந்த நாக்கு வருமா? மூணா ஒண்ணு வந்து ஒரு செட்டு மூணாவது கழிநீர் தான் சாப்பிடும். அது நல்ல கழிநீர் வச்சா சாப்பிடாது. இப்படி மூஞ்சி இப்ப திருப்பிக்கும். இந்த வாழைப்பத்தை சொன்ன என்ன காத்தால இப்ப முன்னாடி ஆரம்பிக்கிச்சே அந்த மாதிரி திருப்பிக்குமா? என்ன பண்ணிட்டா மாத்தி வச்சுட்டான். அது என்னமோ முதல் ரோல் இருந்தது சாப்பிட்டு கொடுத்து, இப்ப அதை மாத்தியும் வைக்க முடியாது இவனால. இந்த கழனி தான் வேலை இருக்கு, வேற வழி இல்ல. கொண்டு போய் கீழ் கொட்டணும், சாக்கடையை தான் கொட்டணும். நம்மளா இருந்தா என்ன பண்ணும், அதான் பண்ணுவோம். ஏன் தளிப்பொன்றல்ல முதல்ல நம்ம வைக்கிறது என்ன? ஜலதாரை தான். எது கூடாதோ அது வச்சுக்கிட்டு இருப்போம். என்னன்னா கழனி இருக்கு இல்லையா, கலையுவோம், கலைஞ்சு அப்படி கொண்டு போய் சேர்த்துருவோம். அது பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? இப்ப சொல்றேன் பாருங்க, இந்த கழிநீர் என்ன பண்றான், கொண்டு போய் கொட்ட போறான். எங்க கொட்ட போறான்? தோட்டத்துல. தோட்டத்துல எங்க போறான்? துளசீவனம். துளசீவனத்துல போய் சேர்க்கிறானா? துளசீவனத்தை சேர்க்கச்சே அவனுக்கு திடீர்னு என்ன வந்தது, அம்மா தாயே உனக்கு எப்போதும் நல்ல கழனி கொத்துவேன், இன்னைக்கு மாடெல்லாம் சாட்டு கொடுத்து இந்த கழனி உனக்கு ஒத்துக்காது, நான் வேற வழி இல்ல, இத்த சாக்கடையில என்னால கொட்ட முடியாது. ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்யறாலும் கழனி இல்ல, கழனி இல்ல, கழனியை அப்படி ஜாகிரதையா வச்சுக்கணும். அந்த கழனியை கொண்டு போய் துளசி செடியில் தான் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கா. எங்க விரஜபூமியோட அனுசந்தானம், விரஜபூமியோட அனுசந்தானம், அதை விட்டுட்டோம் நம்ம. நம்மாழ்வார் அங்கேருந்தான் வந்து அந்த அனுசந்தானத்தை நம்ம விட்டுட்டோம். அதான் சம்பிரதாயம் போயிட்டு இருக்கு. கொண்டு போய் தீர்த்த சேர்த்தான, சேர்த்துட்டு சொன்னானா மாதிரி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாப்பணமஸ்து, அதனால உனக்கு ஒண்ணும் பண்ணாது. கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிச்சுட்டான். இவன் சமர்ப்பிச்சானோ இல்லையா, நேரம் வயிற்றுல வந்து இறங்கி விடுத்து அது வாந்தி எடுத்தானோ. அப்படி எந்த வஸ்துவா இருந்தாலும் எம்பெருமான் நாங்க அப்படித்தான் பண்றேன், வாழ்ப்பம் வீணா போனா பெருமாளுக்கு தான் நேச்சமா. வாழ்ப்பம் வீணா போனா, ஆப்பிள் வீணா போனா நல்லதா இருக்குது, பெருமாளுக்கு தரிசமிக்கவே மாட்டேனே. அப்படியே தொடச்சி எடுத்து சாப்பிட்டுடுறேன், அப்படியே சாப்பிட்டுடுறேன். ஏன்னா அந்த அந்தராத்மாவுக்கு அவன் அவ்வளவு பிரீத்தி, அந்தராத்மா அம்மல பெருமாளுக்கு எம்பெருமாளுக்கு தரிசமிக்காம சாப்பிடணும். ஏன்னா உள்ள இருக்க பெருமாள் சாப்பிடணுமா, அவ்வளவு பக்தி இவனுக்கு. அவன் தரிசமிக்கிறது எதே நன்னா வீணா போன சமாச்சாரங்கள் யாருக்கு கொடுத்தான கொடுக்குறது சொல்ல இல்லையா. கொண்டு போய் கொட்டு, பசுகிட்ட கொட்டும்பா, பசு சாப்பிடாட்டி பிராமண வயிற்றுல கொட்டும்பா, பசு சாப்பிடாட்டி பிராமண வயிற்றுல கொட்டும்பா. அந்த மாதிரி அந்த காலத்துல இந்த மாதிரிதான் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு வழக்கம் பாசனம் முடிஞ்சு பார்த்து சொல்லிடுறேன். அதையும் பழையது கொடுப்பா குழந்தைங்களுக்கு, குழந்தைகளுக்கு மட்டுமே கொடுப்பா, பெரியவாளுக்கு கிடையாது. ஏன்னா தபசு போயிடும், பெரியவா அந்த பழச சாப்பிடக்கூடாது. ஏன்னா சின்னவா சாப்பிட்டத பெரியவா சாப்பிடக்கூடாது, ஆயுசு குறைஞ்சு போயிடும். அதனால பெரியவா சாப்பிட்டது சின்னவா சாப்பிடலாம், சின்னவா காத்தால சாப்பிட்டுட்ட சாதத்திலேருந்து வர பழையது அது, அதை சாப்பிட்டா அவ ஆயுசு குறைஞ்சிருச்சுன்னா அந்த கிரகம் நன்னா இருக்க வேண்டாம. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரே எச்சல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கோம், எனக்கு உனக்கு வித்தியாசம் இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பழையது, அந்த பழையது சாப்பிட்ட குழந்தைகள் 80 வயசு வரை கண்ணு தெரிஞ்சு அடைஞ்சிட்டு இருந்தது. பழையது சாப்பிட்ட குழந்தைகள் அத்தியனம் பண்ணிப்பா, அத்தியனத்துக்கு என்ன முன்னாடி என்ன பண்ணுவாங்க, முதல்ல சீதா மட்டும் சஞ்சாலம் பண்ணியாச்சா, சஞ்சாலம் பண்ணியாச்சு வா, முதல்ல பழைய முது சாப்பிடு அப்படின்பா. ஒரு குழந்தைக்கு இந்த நீர் மட்டும் பிடிக்கும், ஒரு குழந்தைக்கு கரசெல்லாம் பிடிக்கும், ஒரு குழந்தைக்கு அந்த சாதம் மட்டும் பிடிக்கும். அந்த சாதத்தை எடுத்து அதை நல்லெண்ணெய் கொடுத்து சாப்பிடுவா, வயத்துக்கு அவ்வளவு நல்லது. குழந்தை நன்னா வளரும், ஆயுசோடு நன்னா தீர்க்கமா இருக்கும். அந்த பழையது ஒரு காலத்துல மயிலாப்பூர்ல ஒரு மெஸ் இருந்தது, எனக்கு தினவு தெரிஞ்சு, நான் சின்ன குழந்தை எல்லாம் அதுக்கு பறக்க பறக்க போவா. என்ன அப்படின்னா பழைய சாதம், பழைய சாதத்தை தொட்டுக்கிறதுக்கு ஒரு அப்பளாமா, அது அங்க மட்டுமே கிடைக்கும், அங்க மட்டுமே கிடைக்கும்னு ஓடி போவா விழுந்துருச்சுன்னு. இன்னைக்கு அவன் வந்து என்ன சொன்னா, அந்த அருகம்புல் சாறு சாப்பிடு, பழையதை எடுத்து நீர் வச்சுன்னு மறுநாள் சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது அவன் நீ சொல்றான். இதெல்லாம் நம்ம விட்டு வச்சுட்டு எங்கேயோ ஹார்லிக்ஸ் பூஸ்ட் சாப்பிட்டு வீணா போயிட்டு இருக்கோம், தான் நடக்கிறது. சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீற்று குறுங்கும் புரையலோரம்பா வாய். அப்படி மொசத்தியான பத்ததிய நீராட்டம்னா எப்படி நீராடணும், நீராடுறதுனா என்ன, பகவத அனுபவம் மட்டுமே நீராடுறது. அந்த பகவத அனுபவத்துக்கு அங்கமான அந்த நீராட்டம் எப்படி இருக்க வேண்டும்னா, வசத்தியான ஓடுற நதியில தீத்தா மாற வேண்டும். சுவாமி இங்க எங்கேயும் இல்லையேன்னா பக்கத்துல போங்க, கோதா உங்க தேசத்துல குறைச்சவன் நம்மதா இருக்கு, கோதாவரி இருக்கு, தபதி என்னென்னமோ விதவிதமா கிருஷ்ணா இருக்கு, அவதூறம் வேண்டாம், அதெல்லாம் மகாராஷ்டிரா பாடன்னா இங்கேயே தீத்தா மாறுங்க. கிருஷ்ணா இருக்கு, தெலுங்கு கங்கா வேற எங்கேயோ எவ்வளவோ ரூட் எல்லாம் மாத்தி கொண்டு வந்து அனுப்பிச்சுட்டு இருக்கான். அகோபலத்துல போனோம், நாங்க இங்க போய் எங்க நதி இருக்கு கஷேத்திரத்துல இது இல்ல, பின்னாடி கிருஷ்ணா போறதுண்ணா, ஐயோ கிருஷ்ணா போறதுக்கு நம்ம சான்ஸே இல்ல. இந்த வாக்கியாளா இருந்தாலும் கிருஷ்ணாவோட சாநித்தியம் உண்டு, நேரம் வருது அது. அங்க போய் சங்கல்பம் பண்ணி தீத்தா மாறித்து, மறுநாள் அந்த அகோபல புஷ்கரணி சீத்தா மாறித்து. அப்படி எங்க தீத்தா தீர்த்தம் கரைச்சாலும், கஷேத்திர தீர்த்தம் கரைச்சாலும் தீத்தா மாறிடணும். உட்காந்து ஷவர்ல குளிச்சுட்டு பெருமாள் போய் சேவிக்க கூடாது, பாபம் நிறைய. பாபத்தை தொலைக்கணும்னா நீராடி நீராடி நீராடி தான் தொலைக்கணும். அந்த காலத்துல அதான் வச்சிருந்தா, நீராட்டம் தான் வச்சிருந்தா. தீர்த்த யாத்திரைக்கு தான் போனா, தீர்த்த யாத்திரைக்கு தான் போனா, பெருமாள் ஜெயிக்க போன யாரும் சொல்ல, பாவத்தை தொலைக்க தீர்த்த யாத்திரைக்கு போ, அங்க போய் பெருமாள் இருக்கான் கை கூப்பு, அப்படிதான் காமிச்சு கொடுத்துருக்கான். கனித்தலங்கற்றமை கன்று கிறங்கி நிலைத்து மொழிவேன் என்று பால் சோர நினைத்தெல்லாம் சேராக்கும் நற்சல் வந்தங்காய் பனைத்தலை விழனின் வாசற் கரை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமான சிற்றமடத்து கிணியானை பாடவும் நீ வாய் திருவாய் இனித்தாய் எழுந்திரா ஈதென்ன பேரழக்கம் அனைத்தெல்லாரம் அறிந்தேலரும் பாவாய் கோதா திருவடிகளே சரணம்.